कूजन्तं राम रामयति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखं वन्दे वाल्मीकिगोकुलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिभिः शृण्वन् रामकथानाथं कोनजातिपराङ्गतिम् मनोजपं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठम् भासात्मजं वाहनवीरमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि கர்பாராமபிராணியல்லாஹல்மற்றும் கற்பரோ புற்பாமுதலாக புல்லரும் பாரிவன்றன்றே நற்பாலயோத்திகள் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு இத்தனன் நான்குவனார் பெற்ற நாட்டுலே சபாயே நம அடியனுடைய நமஸ்காரங்கள் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் மூலமாக காம்பராஸ் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளில் இது அடியனுக்கு இரண்டாவது நாள். ஏற்கனவே நடுவில் ஒரு நாள் வர வேண்டியது, சில இக்கட்டான சூழ்நிலையினால அன்றைய தினம் வர முடியாமல் போச்சு. 24, 28 அப்படின்னு ரெண்டு வாய்ப்பு இருந்தது. எல்லாம் எம்பெருமானுடைய செயல். அதனால அன்றைய தினம் பெரியவாள் திருவாக்கின் மூலமா அந்த தலைப்பை பத்தி கேட்கணும்னு இருந்தது. ஏன்னா தம்பிகளின் அணுகுமுறை அப்படின்ற தலைப்பு நிகழ்ச்சியில தலைப்புகள் ரொம்ப அழகா இருக்கும். இரண்டு தலைப்புகள், ஒன்று தம்பிகளின் அணுகுமுறை, ராமாயணத்தில் தம்பிகளின் அணுகுமுறை. எத்தனையோ தம்பிகள், எல்லா தம்பிகளுக்குள்ளேயும் மாறுபட்ட கதாபாத்திரங்கள். ஒவ்வொரு தம்பியை பத்தி பார்க்கும்போது ஒவ்வொருவர் அவரவருடைய அண்ணாவோடு எப்படி பழகினார் அப்படின்றது நல்லதே தெரியும். ராமன் இடத்துல லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், இவன் மூணு பேரும் எப்படி பழகினார்கள், மூன்று விதமான தம்பிகள். ராவணனுக்கு இரண்டு தம்பி, அவர்களுக்குள்ளேயும் வித்தியாசங்கள் இருந்தது. வாலி சுக்ரீவனுக்கு, சுக்ரீவன் வாலிக்கு தம்பி, அதுலேயும் வித்தியாசம் இருந்தது அண்ணன் தம்பிக்குள்ள எப்படி இருந்தார் என்பது. இது இல்லாம ராமனுக்கு பல தம்பிகள் இருந்தார்கள். கம்பனும் இதை வர்ணிக்கின்றார், குகனோடு ஐவரானோம் அப்படின்னு அவனும் எப்படி பழகினான் அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கோம். ராமாயணத்துல கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம். இன்றைய தலைப்பு ராமாயணத்துல ராட்சசிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு. தலைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது அடியன் கூட வேலை செய்யறவாலும் கேட்டான், ராமாயணத்தில் ராட்சசர்கள் அப்படின்னு இருந்தா கூட பரவாயில்ல, அது என்ன ராமாயணத்தில் ராட்சசிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்துருக்காரு. ராமாயணத்துல பெண்கள் மிக முக்கியமானவர்கள். இங்க ஏற்கனவே பெண்களை பத்தியும் பேசியிருக்கோம், அடியேனே பேசியிருக்கேன். போன வருஷம் ஒரு 7 நாள் உபன்யாசத்திலையும் ராமாயணம் பூர்த்தி பண்ணும். எல்லா நாளுமே உபன்யாசத்துல ராமாயணம் பூர்த்தியாகவும் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைச்சது இதே அரங்கத்திலையும் எம்பெருமான் முன்னாடி. அதுக்கும் முன்னாடி மயன்மகளும் ஜனகன் மகளும் அப்படின்னு ஒரு தலைப்புல பார்த்தோம். மயன்மகள் எப்படிப்பட்டவள், ரொம்ப கஷ்டமா கேட்டு மயன்மகள் எப்படி இருக்கு, எப்படி இருந்தால் அதே மாதிரி ஜனகன் மகள் எப்படி இருப்பாள் அப்படின்றது ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். ராமாயணத்துல இருவரும் கதாபாத்திரங்கள், ஒன்று ராமன், ராமனுடைய புகழ் இருக்கும் வரை ராவனுடைய புகழும் இருக்கும். அதற்கு காரணம் இருவருடைய மனைவியும் மிக முக்கியமானவர்கள், அதனால மயன்மகளும் ஜனகன் மகளும் அப்படின்னு பார்க்கும். இப்ப எந்த பெண்களை பத்தி பார்க்கிறது, ராமாயணத்துல ஆண்களை பத்தி பார்க்கறதுன்றது ரொம்ப சுலபமான விஷயம். ஒவ்வொருத்தரும் தனித்தனி, அதனாலதான் ரெண்டு தலைப்பு, ஒரு நாள் ஆண்களை பத்தி பார்த்துடலாம், ஒரு நாள் பெண்களை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தான் இந்த ரெண்டு தலைப்பு. பெண்களை பத்தி பார்க்கும்பொழுது ராமாயணத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல கூடி மிக முக்கியமானவளாக இருக்கிறார். அதே மாதிரி கைகேயும் மிக முக்கியமானவர். இப்ப தவறே செய்யாமல் தவறை தன் மீது போட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூனி, கைகேயி போன்றவர்கள் தான். ராமாயணம் ரெண்டு பேராலதான் நடைபெற்றது. ராமாயணம் அதை நீங்க எப்படி எடுத்தினாலும் சரி, ராமாயணம் என்பது அவதார புருஷன், அதாவது எம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் பூலோகத்திலே அவதரித்து வாழ்ந்து காட்டிய ஒரு செயலாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை வால்மீகி பகவானாலே கற்பனையாக இயற்றப்பட்ட ஒரு காவியம் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ராமனை காவியத்தினுடைய தலைவன் என்று பார்த்தாலும் சரி, இல்லை பெரியோர்கள் சொல்வது போல சாட்சாத் எம்பெருமானே ஸ்ரீமன் நாராயணனே ராமனாக அவதரித்தான் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, ராமாயணத்தில் பார்க்கும் பொழுது ராமாயணத்தை அந்த காவியத்தை அழைத்து சென்றவர்கள் இரு பெண்மணிகள் தான். ஒன்று கூனி, ஆரண்ய காண்டம் பர்யந்தம் கொண்டு போய் விடுறார். ஆரண்ய காண்டத்திலிருந்து அழைத்து கொண்டு செல்லக்கூடியவர் சூர்பனகை. இந்த ரெண்டு பேர் தான் ராமாயணத்தை பூர்த்தி செய்து வைத்தார்கள். கூனி இல்லைன்னா ராமாயணம் நடைபெற்றிருக்கவே நடைபெற்றிருக்காரு. ஏன்னா அப்பா வந்து பிரேமையினால பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு தன் கூடவே அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. விஸ்வாமித்திர இடத்துல குழந்தைன்னு சண்டை போடுறான், விஸ்வாமித்திரன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு உடனே தலையாட்டான். நல்லா பாருங்க, ஏழு நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டவன் ஏழு நாள் கழிச்சு கல்யாணம்னு சொன்ன உடனே சரி சரி கல்யாணம் பண்ணி விடலான்றான். மொத்தத்துக்கு எவ்வளவு விரோதம் பாரு ராமாயணத்துல. ஏழு நாட்களுக்கு முன்னாடி ஊன சோடச வருஷமே ராஜீவலோச்சனா, 16 வயசு கூட ஆகல என் குழந்தைக்கு, அவனை போய் ராட்சசாலோட வதம் பண்றதுக்கு அழைச்சின் போறீங்களே, இது நியாயமானு கேட்கிற தசரதன் ஏழு நாள் கழிச்சு மிதிலையிலிருந்து ஏழு நாள் கூட ஒரு 3 நாள் சேர்த்துக்கங்களேன், அந்த காலத்துல மிதிலைக்கு போறதுன்னா யாகத்தை முடிச்சுட்டு மிதிலைக்கு போனோம் இல்லையோ, நடுவுல சோனா நதி இருக்கு, கங்கா நதி இருக்கு, அகல்யா சாப விமோச்சனமா இருக்கு, அதன் பிறகுதானே மிதிலைக்கு போறார் அவர். அதுக்கப்புறம் தசரதனுக்கு வில்ல பங்கம் பண்ண உடனே தசரதனுக்கு படகு, ஒரு 10 நாள் வச்சுக்கங்களேன், 10 நாள்ல அவனுடைய செயல் அவனுடைய வார்த்தை எல்லாமே மாறி போயிடுறது. ராமனுக்கு கல்யாணம்னு, ஓஹோ கல்யாணம் ரொம்ப சந்தோஷம், நான் காத்து கொண்டிருக்கிறேன்னு பெரும் மக்களை திரட்டி கொண்டு ஜனக மகாராஜாவுடைய சபைக்கு செல்கிறார். ஓ கூனி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நினைக்கல அப்படின்னால், கைகேயினுடைய மனசை மாத்தல அப்படின்னால் யாருக்கு பொய்யாயிருக்கும் அப்படின்னு கேட்டால், தேவர்களுடைய சரணாகதி என்பது பொய்த்து போயிருக்கும். தேவர்களுடைய சரணாகதி தான் முதல்ல முக்கியம். சரணாகதி என்பது ராமாயணத்துல பல இடங்கள்ல காட்டப்படுறது. அதுல முதல் சரணாகதி எதுன்னா தேவர்களுடைய சரணாகதி. தேவர்களுடைய சரணாகதி பொய்த்து போக கூடாது அப்படின்றதுக்காகத்தான் கூனி பாடுபடுறார். ஒருபுறம் இப்படி இருக்க இவர் போய் காட்டுல உட்கார்ந்துட்டார், சீதை கேழ்வன் 14 ஆண்டுகள் காடு புகழ அப்படின்னு கைகை வரம் வாங்கின உடனே இவர் போய் காட்டுல உட்கார்ந்த உடனே அடுத்த ஸ்டெப் யார் போறது? அடுத்த ஸ்டெப்பு போடணும் அப்படின்னா தருணவும் ரூபசம்பன்னவும் அங்கேருந்து கிளம்பி வராவும். எங்கேருந்து வந்தானே தெரியல, எங்கேயாவது சம்பந்தம் இருக்கா நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? சூர்பனகை என்கின்ற கதாபாத்திரம் கம்பனின் வாயிலாக நாம பார்க்கணும், அதை இன்னைக்கு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். சூர்பனகையினுடைய கதாபாத்திரம் எப்பேற்பட்ட கதாபாத்திரம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஏன் இந்த ராமாயணத்தில் ராட்சசிகள் அப்படின்ற தலைப்பு கொடுத்ததற்கான காரணமும் இருக்கு. ஒவ்வொரு ராட்சசிகளுமே எம்பெருமானுக்கு எப்படி ஒரு நல்லதை செய்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். ராட்சசிகள் அப்படின்னும் பொழுது நாம மேலிருந்த வாரியாக கதையை பார்த்தால் அவர்கள் எம்பெருமானுக்கு தொந்தரவு செய்தார்கள் அப்படின்னு தோணும். ஆனா தொந்தரவு செய்யல, ராமாயணத்தை பூர்த்தி செய்து வைத்தார்கள் முழுவதுமாக எல்லா ராட்சசிகளுமே. இப்ப இதுல பாருங்க, ராமாயணத்தில் ராட்சசிகள் அப்படின்னு பார்க்கும்போது அழகான பெண்கள் மட்டும்தான் ராமனை விரும்பணும்ன்றது இல்லை, காமமும் சரி காதலும் சரி யாருக்கு வேணாலும் வரும். ஆனால் அந்த காமமும் காதலும் எந்த சந்தர்ப்பத்துல யாரிடத்துல எப்படி ஏற்படுகின்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். காமம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சுபாகு மாரீச்சன் அவ ரெண்டு பேருடைய வதத்துல கூட ராமன் என்ன பண்றார், காமம் குரோதம் ரெண்டு பேரும் வச்சுண்டு சுபாகுவை கொல்றார், மாரீச்சனை ஓடி மிரட்டி அடிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, குரோதத்தை ஒழிச்சார் காமத்தை கொஞ்சம் விட்டு வச்சார். ஏன்னா ஆசை எல்லாருக்குமே இருக்க வேண்டியதான், ஆசை இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒரு எறும்பு கூட ஆசை இருக்கு, அந்த எறும்பு கூட சக்கரை எங்க இருக்குன்னு தேடி செல்லும், அந்த மாதிரி ஆசை இருக்கணும். ஆசை எல்லாருக்கும் இருக்கணும். அந்த ஆசையை எம்பெருமானிடத்திலே எப்படி செலுத்த வேண்டும்? நல்ல விஷயங்கள்ல ஆசையை செலுத்தணும், தவறான விஷயத்திலே ஆசையை செலுத்தினால் நாம் அழிந்து போவோம் என்பதற்கு 2 பேர் உதாரணம். ஒன்று சூர்பனகை, மற்றொன்று ராவணன் இல்லையா. சூர்பனகை பண்ண காரியம் என்ன அப்படின்னா, இவருக்கு இருந்த காம உணர்வுனால மாபெரும் வீரன் மாய்க்கப்பட்டான் இல்லையா, மாபெரும் வீரன் வீழ்த்தப்பட்டான். இவனுக்கு இருக்கக்கூடிய காமத்தை அவன் மேல காமிச்சான். யார் மேல? அவன் மேல திணிச்சான். ராவணன் மேல திணிச்சு நல்லவனாக இருந்த ராவணனை, சீதையை அவளை ஆசைப்பட வச்சு அவளை ராவணனை வீழ்த்தி காட்டியவள் யாருன்னா சூர்பனகன். அப்போ தன் கூட பிறந்த அண்ணனையே தான் காமவசப்பட்டான். யாரிடத்துல? ராமனிடத்துல. தனக்கு ராமன் வேணும், ராவணனுக்கு சீதை வேணும்ன்றது ரெண்டாம் பட்சம். ராவணனுக்கு சீதையை சேர்த்து வைக்க வேண்டும்ன்றது ரெண்டாம் பட்சம் தான். அவளுக்கு நல்லாவே தெரியும் சீதை என்பவள் எப்படிப்பட்டவள், ராவணனுக்கு சேரமாட்டா. ராவணனுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சாபமும் அவளுக்கு நல்லா தெரியும். ஆனால் கேட்பார் பேச்சை கேட்டால் என்ன கஷ்டங்கள் தான் ஏற்படும் என்பதற்கு ராவணனும் ஒரு உதாரணம். ராமாயணத்தை பூர்த்தி செய்து கொடுத்தவள் சூர்பனகை என்பது ராட்சச கூட்டத்தில் சூர்பனகை மிக முக்கியமானவள் அப்படின்னு சொல்லப்படும். இப்ப நீங்க வரிசையாவே பார்க்கலாம், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க முடியும் நம்மளால. ராமாயணத்தில் ராட்சசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நாம ஒரு விதத்துல போகும் இல்லையா. இப்ப இந்த உபன்யாசம் அப்படின்றது அடியனுடைய உபன்யாசம் தெரிந்தவாறு தெரியும். இந்த ஆரம்பத்திலேயே இன்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்றதையும் இருக்கிற அவகாசத்துக்குள்ள நம்ம பார்க்க போறோம்னு அடியன் சொல்லிடுவோம். அது திருப்பாவையா இருந்தாலும் சரி, ராமாயண உபன்யாசமா இருந்தாலும் சரி, ஏறக்குறைய இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு. பெருமாள் ஏழுறதை பொறுத்து அது முன்பின் மாறலாம். ராமாயணத்தில் ராட்சசிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்தி ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பக்தி இருக்கும். நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அதுல பாதிஷவத்து பிசாச்சவத்து அப்படின்னு நாரதர் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துறார். இந்த மாதிரிலாம் லோகத்தில் இருக்கிறவர்கள் வெளிப்படுத்துவார்கள் அவர்களுடைய பக்தியை. பெருமாள் பெருமாளாக பார்க்கிறது உண்டு. நான் கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போகிறது பெருமாளை பெருமாளாகவே சேவிக்கிறது ஒன்று உண்டு, அதுவும் ஒரு விதமான பக்தி. பெருமாளை தன்னுடைய சிநேகிதனாக பார்ப்பது என்பது ஒரு பக்தி. பெருமாளை தன்னுடைய பிள்ளையாக பார்ப்பது என்பது ஒரு பக்தி. பெருமாளை சாட்சியாக பார்க்கும்போது பெருமாள்ன்றது மறந்து போயிடும், எல்லா விதத்தும் மறந்து போய் அவனை தன்னுடைய வேலையாளாக, நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டளை இடுவதாக, அந்த கட்டளையை நிறைவேற்றுவதாக சொல்லக்கூடியதோ ஒரு விதமான பக்தி. அவன் கேட்கிறானோ இல்லையோ அது வேற பட்சம். நான் மட்டும் புறமிட்டே இருப்பான் அவன் திருவடி வாரத்துல, அவன் எனக்கு செய்வானோ செய்ய மாட்டான்னு சில பேர் பார்க்கலாம். பெருமாளிடத்துல அமைதியாக உட்கார்ந்து கொண்டு தனக்கு ஏற்பட்ட எல்லா விதமான கஷ்டத்தையும் தெரிவிப்பான். தூரேந்து பார்க்கும் பொழுது என்ன இவர்கள் ஏதோ புலம்பிக் கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னு தோணும். சில பேர் மௌனமாக சேவிப்பார்கள், அதுவும் ஒரு விதமான பக்தி. சில பேர் தன் மனத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தெரிவிப்பார்கள், அதுவும் ஒரு விதமான பக்தி. இப்ப ராமாயணத்துல எல்லா விதமான பக்தியும் இருக்கு. ஏன் அண்ண தம்பிகளுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்கு. நான் சொன்னா செய்யணும்ன்றா லட்சுமணன், நான் சொன்னா செய்யணும்ன்ற அவசியம் இல்லை, நான் சொல்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றான், அது ஒரு விதமான பக்தி. இப்ப சத்ருக்னன் அப்படின்னு சொல்லும்போது ராமனிடத்துல பார்க்கிறார். சத்ருக்னன் ராமனிடத்துல கிட்டேயே வரவே இல்லை. சத்ருக்னன் எங்க போறா? பரதன் பின்னாடியே சுத்தின்னு இருக்கான். அதுவும் ஒரு விதமான பக்தி. ஏன்னா பெருமாளுக்கு தொண்டு செய்வதை காட்டிலும் பெருமாளுடைய பக்தனுக்கு தொண்டு செய்வது என்பது சிறந்த ஒரு விஷயம். அதனால தான் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாரணாய பக்தி பாஜாம் எதுபக்கம் அசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவா அப்படின்னு சொல்லப்படும். ராமன் முக்கியம் இல்லை, ராமாயணத்துல யார் முக்கியம்னா பரதன் தான் முக்கியம். ராமாயணத்துல மகாபாரதத்துல சிறந்த கதாபாத்திரம் கர்ணன், ராமாயணத்துல சிறந்த கதாபாத்திரம் பரதன். அப்புறம்தான் ராமனா இருக்கட்டும் ராவணனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், சிறந்த கதாபாத்திரம் யாரு? ராமன். என் பின்னவன் பெற்ற செல்வம் என்றோ நான் பெற்ற செல்வம் அப்படின்னு சொன்னார் கம்பன். என் பின்னவன் பெற்ற செல்வம், நீ எனக்கு என்ன வேணா சொல்லலாம். கைகேயை பார்த்து பெருமாள் சொல்றார், நீ எனக்கு என்ன வேணா சொல்லலாம், நீ என்ன காட்டுக்கு போன்னு சொல்லலாம், நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். எதை நினைத்து கொண்டு பின்னாடி நீ இதெல்லாம் சொல்றியோ கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்காது. நான் எதையெல்லாம் அனுபவிக்கிறனோ அதையெல்லாம் உன் பிள்ளை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்றதா சொல்றான். ஆனால்தான் என் பிள்ளை என் பின்னவன் பெற்ற செல்வம். அப்போ கண்டிப்பா ராமன் அயோத்தியில இல்லை, பரதனும் அயோத்தியில இல்லை. ராமன் மரவுளி தரித்துக் கொண்டிருந்தான், பரதனும் மரவுளி தரித்துக் கொண்டிருந்தான். ராமனும் 14 ஆண்டுகள் தவம் புரிந்து கொண்டிருந்தான், பரதனும் 14 ஆண்டுகள் தவம் புரிந்து கொண்டிருந்தான். இப்படி அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே வித்தியாசம். இப்போ பக்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது ராமாயணத்துல எந்த கதாபாத்திரத்தையும் வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் பல வித்தியாசங்கள். நாம் பொதுவாகவே சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கதாபாத்திரம் அவர்கள் விரிவிக்கக்கூடிய விவரிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் மேலிருந்த வாரியா இருக்கும். ஆழ்ந்த கருத்துக்களை உடைய கதாபாத்திரங்கள் சம்ஸ்கிருதத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஆழ்வார் சீசுக்திகள் எடுத்துட்டா ராமாயணத்தை பற்றி விவரித்து சொல்லும் பொழுது ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் தமிழில் மிக அழகாக விவரித்திருப்பார்கள் ஆழ்வார்கள். அதே மாதிரி கம்பநாட்டாழ்வானும் பார்க்கும் பொழுது எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் தனித்தனியாக காண்பித்திருப்பார். அவர்களுடைய வாயிலாக ராமனை பார்க்கிற பார்வை இருக்கு பாருங்கோ, அது அவ்வளவு அழகா இருக்கும். பிராட்டிக்கு மட்டுமே ராமன் மீது காதல் அப்படின்றது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இல்லையா. சூர்பனகையும் பார்க்கிறார் ராமன், சூர்பனகையினுடைய பார்வை என்பது ராமன் மேல அவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா அவ்வளவு அவதார புருஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அவன் மீது பிரேமை ஜாஸ்தியா இருக்கு. அந்த பிரேமையினுடைய வெளிப்பாடு வெவ்வேறு விதமா இருக்கு. அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அது ஒரு விதமான பிரேமை இல்லையா. தருணவ் ரூப சம்பன்னவ் அப்படின்னு சொல்லிட்டே தன்னூரும் ஆற்றிக்கொண்டு வேறு உருவோட வந்து என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு, ஏற்கனவே கணவனை இழந்தவள் மீண்டும் வந்து ஒரு யுவான் மேல ஒரு வாலிபன் மீது ஆசைப்பட்டு தன்னை அவள் மாற்றிக்கொள்கிறாள், தன் நிலையை மாற்றிக்கொள்கிறாள்னா அதுவும் ஒரு விதமான பிரேமை. அப்போ இப்படி ராட்சசிகளுக்குள்ளேயும் பலவிதமான வித்தியாசங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ராமாயணத்தில் ராட்சசிகள் முதல்ல எடுத்தவுடனே தாட்டகை, தாட்டகை சாபத்தினால ராட்சசியாக மாறி போனவள். அடுத்தது ராட்சசி அப்படின்னு பார்க்கும்பொழுது மந்தோதரி பார்க்க போறதில்லை, அதாவது மந்தோதரின்ற பூனிய பார்க்க போறதில்லை மந்திரிய. ஏன்னா அவள் ராட்சசி கிடையாது, அவளை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதனால பூனி இந்த ரிச்சில் வரமாட்டான். முதல்ல தாட்டகைக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்பொழுது சூர்பனக மிக முக்கியமானவள் ராமாயணத்துல சொன்னேன். அதன் பிறகு ராட்சசிகள் அப்படின்னும் பொழுது லங்கினி, ராமாயணத்துல ராட்சசிகள் அப்படின்னு போகும்போது லங்கினி, அதன் பிறகு சுரசா. ராட்சசி கிடையாது ஆனாலும் நாகதேவத்தை ராட்சசி வேஷம் போட்டு கொண்டு வருகிறாள், அதனால சுரசாவை பத்தியும் பார்க்க போறோம். சிம்மிகான ஒருத்தி சாயாயாம் கிராக அப்படின்னு நேர பிடிச்சி இழுக்கிறா, அவ ஒரு ராட்சசியா இருக்கா, அவ ஒரு சிம்மிகா, அவ சிம்மிகை அப்படின்னு சொல்லக்கூடியதான ராட்சசி. வால்மீகி ராமாயணத்திலே சரி கம்பராமாயணத்திலே சரி சுந்தரகாண்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தால் ஹனுமான் வாயிலாக ராட்சசிகளை ரொம்ப அழகாக காட்டுறார் ஹனுமான். இப்படியெல்லாம் கூட பெண்கள் இருப்பாரா அப்படின்னு பார்க்கிறார். இந்த மாதிரி பெண்களை அவர் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் பார்த்த பெண்கள் என்பது ரொம்ப வித்தியாசம். அது வாழையம் சுருட்டி வச்சுட்டு அந்த மாதிரி இருந்த பெண்கள் தான், அதுக்கு வித்தியாசமே தெரியல. அவர் நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தது முதல் முதல் சீதையை தான் அவர் பார்த்தார், வேற எந்த பெண்ணையுமே அவர் பார்க்கவே இல்லை. சீதையை பார்ப்பதற்கு முன்பு அவர் பார்த்த புறக்கினத்தை சேர்ந்த பெண்கள் என்பவர்கள் வேற இல்லையா. போன வருஷம் கூட சொன்னோம் சீதையை நாங்கள்தான் பார்க்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாலாம். அதனால கொண்டு போய் கதை வழியாக செவி வழியாக வரக்கூடிய செய்தி, இங்கேருந்து போறார் கிஷ்கிந்தையில ஒரு சமயம் இறங்கி சீதைய வானர கூட்டங்களுக்கு எல்லாத்தையும் காண்பிச்சுட்டு போறார். அதாவது வானர கூட்டம் பார்த்துருத்து, ஆண் கூட்டம் பார்த்துருத்து, வானர பெண் கூட்டங்கள் பார்க்கல. அதனால சீதையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டபடியினால சீதைய புஷ்பக விமானத்தை ஒரு கணம் இறக்கி அங்க சீதையை காண்பித்து விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது வால்மீகி ராமாயணத்துல இப்படிலாம் இல்லை. ஆனாலும் சில புராணங்கள்ல இருக்கக்கூடிய செய்தி, போன உடனே அந்த கூட்டம் எல்லாம் சொல்றது பெண்கள்லாம் பார்த்துட்டு சீட்டியை பாரு ரொம்ப அழகா இருக்கா, ஆனால் ஒரே ஒரு குறையானது இருக்கு. என்ன குறைனா, எங்களை மாதிரி வால் இருந்தா கொஞ்சம் இன்னும் நன்னா இருந்திருக்கும், ஆனா வால் இல்லாதது ஒரு குறையாக இருக்கிறது அப்படின்னு சீதையின் விஷயமா அந்த வானர பெண் கூட்டங்கள் சொல்றது. இப்ப ஹனுமான் அந்த பெண்களை தான் பார்த்திருக்காரு, அசோகவனத்துல சீதையும் பார்க்கல. அதுக்கு முன்னாடி ராட்சசிகளை பார்த்துடுறார். அந்த ராட்சசிகளை பார்த்த உடனே ராமனுடைய அந்த புறத்துல பலதரப்பட்ட ராட்சசிகளை பார்க்கிறார். அவெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கா. அந்த ராட்சசிகளை பத்தியும் நாம் இன்று பார்க்க இருக்கோம். இதுக்கப்புறம் நல்ல விதமான ராட்சசிகளும் இருக்கா. இதுவரைக்கும் சொன்னது நம்ம சேஷாத்ரிதர் சொன்ன போல நெகட்டிவான ரோல்கள் எல்லாமே ராட்சசி கூட்டத்துல இதுவரைக்கும் அவன் சொன்னது எல்லாமே. இதுக்கப்புறம் நல்ல ராட்சசிகளும் சில பேர் இருக்கான். திரிஜடை அப்படின்னு ஒரு ராட்சசி இருக்கான், விபீஷணனுடைய பெண் அவன். பல பேர் சீதைக்கு தவறான, பல பேர் ராமனுக்கு இடையூறு செய்வதற்காக ராட்சசிகள் இருக்கா, பல பேர் சீதைக்கும் தொந்தரவு பண்றதுக்காக ராட்சசிகள் இருக்கா. ஆனால் சீதைக்கும் சரி பெருமாளுக்கும் சரி நல்லது செய்வதற்கும் ராட்சசிகள் இருக்கா. ஒருத்தி திரிஜடை, இன்னொருத்தி தான்யமாலினி, இன்னொருத்தி மந்தோதரி அப்படின்னு மூன்று ராட்சசிகள், நல்ல ராட்சசிகளும் நாம் எதையும் பார்க்க இருக்கும். எதிலையுமே நல்லவர்களும் இருப்பார்கள், எந்த ஜாத்தியா இருந்தாலும் சரி, அது ராட்சசியா இருந்தாலும் சரி, மனுஷ ஜாத்தியா இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நல்லோர்களும் இருப்பார்கள் தீயோர்களும் இருப்பார்கள் அப்படின்றதுக்கு ராமாயணம் ஒரு உதாரணம். க்ஷத்ரியன் கதாபாத்திரங்கள் எல்லாமே பாருங்கள், ராமாயணம் என்பது நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டுமே ஏற்பட்ட ஒன்று, நம்மளை தீய வழியில கூட்டிட்டு போறதையோ ஏற்பட்டது கிடையாது. ராமவத்து பிரவர்த்தித்தவியம் நது ராவணவத்து சாஸ்திரம், ராமனை போல் நடக்க வேண்டும், ராவணனை போல் நடக்க வேண்டாம், இது சம்ஸ்கிருதம். ஆனால் தமிழ பார்க்கும் பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்றதுக்கு ராமன் உதாரணம். நல்லவனாக இருந்தாலும் மற்றவர்களுடைய சொற்களை கேட்டு நடந்தால் தீயோர்கள் யார், யாவர் தீயோர்கள், யாவர் நல்லோர்கள் பிரித்து பார்க்க வேண்டிய பகுத்தறிவு அரசனுக்கே இல்லை அப்படின்னா நாம கீழே தான் போவோம். அரசனாக இருக்கக்கூடியவனுக்கு முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ராஜாவா இருக்கிறவன் ஏன் தெரிஞ்சுக்கணும், இவன் நல்லவன் இவன் தவறான விஷயங்களை பேசுறான், இவன் நல்லவன் இவன் நல்ல விஷயங்களை பேசுறான், இவன் கெட்டவன் இவன் தீய விஷயங்களை சொல்கிறான் அப்படின்ற பிரித்து பகுத்து ஆராய தெரியலன்னா அவன் ராஜாவா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை. அது யார் உதாரணம்னா ராவணன் உதாரணம். ராமாயணத்துல எல்லா கதாபாத்திரங்களை நாம் பார்த்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும், அதற்கு ராமாயணம் ஒரு உதாரணம். சரி, இப்ப நம்ம இந்த விஷயத்துக்குள்ள போவோம். ராமாயணத்தில் ராட்சசிகள் எல்லாரும் ஒரு விஷயம் நான்தான் புரிஞ்சுக்கணும், ராட்சசிகள் அப்படின்றது ரெண்டு விதமா தான் வர முடியும், அரக்கிகள் வேற அசுரர்கள் வேற. ராட்சசின்னு சொல்லும் போது அரக்கிகள், அரக்கிகள் என்பவர்கள் வேறு, அசுரர்கள் என்பவர்கள் வேறு. அசுரர்களுக்குள் மனைவியா இருக்கக்கூடியவர் அவர்கள் வேறுபட்டவர்கள். அதாவது தேவர்களுக்கு பத்து நாள் பங்காளின்னு சொல்றேன், அவா சாட்சாத் சுரா அசுரா, அவா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னைக்குமே ஆகாது. கிரண்யாட்சன் கிரண்ய கசிபு இவெல்லாம் வந்து அசுரர்கள். அதனால்தான் புல்லின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே, அரக்கன் கிள்ளி கலைந்தவன் யாருன்னா அரக்கன் என்பவன் ராவணன். அதாவது அரக்கன் என்பவன் வேறு, அசுரன் என்பவன் வேறு. இப்ப இவெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒன்னு சாபத்தினால ராட்சசிகளாக இருக்கக்கூடியவர்கள், மற்றொன்று பிராமண குலத்திலே பிறந்து அனுலோம ஜாதி பிரதிலோம ஜாத்தியினாலே ராட்சசிகளாக மாறியவர்கள். பிராமணனுக்கும் அனுலோம ஜாதி கீழ்பட்டவர்களுக்கும், அதாவது பிராமணாத்து கீழே இருக்கக்கூடிய ஜாதியில் இருக்கக்கூடிய பெண்கள் காமவசப்பட்டு, அதாவது இந்த நேரத்தில் சேரணும் இந்த நேரத்தில் சேரக்கூடாது அப்படின்னு இருக்கும்பொழுது தகாத நேரத்திலே சேர்ந்து அதன் மூலமாக பிறந்தவர்கள் அரக்கர்கள். அப்ப இப்படிப்பட்ட அரக்கர்கள் ஒன்று சாபத்தினாலே வரக்கூடியவர்கள். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், என கம்பன் சொல்றான் ராமன் வாழ்ந்தான்ற சூர்பனிட்ட சொல்லும்போது எல்லாரும் சொல்றோம், இன்னைக்கு எல்லாரும் எல்லா யூடியூப் சேனல்லையும் இருக்கு ராவணன் தமிழன் அப்படின்ற கடையவே கிடையாது. ராவணன் சுத்தமான பிராமணன், ராமன் ஆரியன், ராமன் க்ஷத்ரியன் சம்பந்தமே கிடையாது. அப்படியே மாற்றி திணித்து சொல்லப்படுகிறது எது அப்படின்னா ராவணன் சுத்தமான பிராமணன், அதுவும் சைவன், சைவாகமத்தை போற்றக்கூடியதான ஒரு சைவன். ராமன் என்பவன் சுத்தமான க்ஷத்ரிய வம்சத்திலே தோன்றிய சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு முழு அதாவது முழுமையான ஒரு க்ஷத்ரியன். இந்த மாதிரி அதாவது மகாபாரதத்தில் இருக்கக்கூடியவர்கள் போல ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல விஷயத்துல பிறந்தவன் என்பவன் கிடையாது, சாட்சா க்ஷத்ரியன். பீஷ்மர் சந்தனுக்கும் கங்கைக்கும் பிறந்தவன் இல்லையா, ஒவ்வொருத்தரும் பார்த்தா குந்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பெற்றோர் எடுத்தார் மந்திர சக்தியின் மூலம். அந்த மாதிரியான சத்திரியன் தான் கிடையாது. சாட்சாத் தசரதனுக்கும் கோசலைக்கும் சமுத்பன்னஹ ராமஹ இல்லையா. அப்ப ராமன் முழுமையான சத்திரியன், ராவணன் சாட்சாத் மகரிஷிக்கு நேரடியாக பிரம்மனுக்கும் உச்சைத்ரவத் அப்படின்னு சொல்லக்கூடியதான புலத்தியருக்கும் சாட்சாத் அப்படியே பிரம்மாவினுடைய வழியிலே தோன்றியவன் ராவணன். அதனால அவன் சுத்தமான பிராமணன். எங்க தெரியறது? வால்மீகி ராமாயணத்துல இருக்கு, கம்ப ராமாயணத்துல அந்தனர் பாவை நீ அப்படின்றார் ராமன். சூர்பனகை சொல்லும்போது நான் க்ஷத்ரிய வழியில தோன்றியவன், அரசன் வழி வந்தோன்னான் அந்தனர் பாவை நீ. உனக்கு எனக்கு எங்கேயாவது சேர முடியுமாமா? நானும் நீயும் சேரக்கூடாதுமா? நீ அந்தனர் பாவை நீ நான். அதாவது கல்யாணம் ஆயிட்டா தேவையில்லாம பேசவே கூடாது, ரொம்ப தப்பு. அது மாற்றான் மனைவியா இருக்கட்டும், மற்ற பெண்களா இருக்கட்டும், கல்யாணம் ஆன புருஷர்கள் தேவையில்லாத ஒரு பெண்ணோட போய் பேசுறா. கம்பன் சொல்றா விளையும் தீமையே. எது என்ன விளையும்? அது பெருமாளா இருந்தாலும் சரி, விளையும் தீமையே. எது உதாரணம்? ராமன் உதாரணம், ராவணன் உதாரணம். தேவையில்லாத விஷயத்துல கல்யாணம் ஆன உடனே போய் மூக்க நுழைக்கள். இப்ப அரிய நாத்துல கூட பார்த்தா தெரியும். இப்ப நாம வந்து ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நாம எங்கேயாவது போய் பேசிட்டு இருக்கோம். இப்ப எங்கேயாவது போறோம், எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஒரு ரெண்டு நிமிஷம் ஆக கூடாது. நம்ம பார்த்து என்ன பண்ணுவா? என் பொண்ணு எங்க இருக்க சத்திரத்துல தேடி வருவோம். அங்கேருந்து இந்த அப்பா அம்மா உன்னோடய இருக்க சொன்னாங்க, அப்பயே தெரிஞ்சு போடு எதற்காக இருக்க சொன்னா அப்படின்னு வேற வழியே கிடையாது. சமீபத்தில் திருநெல்வேலியில ஒரு கல்யாணம், இங்கேருந்து நான் போறேன், அங்கேதோ வாசல்ல போய் கையெழம்பிட்டு என்னோட பசங்கள்லாம் இருக்கா, என்னோட ஸ்டூடெண்ட் கல்யாணம், இங்கேருந்து பாவம் கஷ்டப்பட்டு ட்ரெயின்ல போயிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அங்க நல்ல கூட்டம், இங்கேருந்து எதுக்கு போறோம்? அங்கேருந்து போய் ஏதாவது நாலு பேர்கிட்ட பேசி பழகி எல்லாரும் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். நமக்கு தான் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு, புதுசா கல்யாணம் ஆகி வந்துட்டு பரவாயில்ல. எல்லாரும் அவரை எல்லாம் பார்த்துக்கிட்டு பேசி எல்லாருடைய எல்லா நன்மை தீமைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. எங்க போனா தனியாக விடமாட்டான், அதுவும் அடியோட பொண்ணு ரொம்ப சாமர்த்தியம். நேரம் எங்க இருக்கும்? நேரம் வந்து பார்ப்போம். அப்பா உன்னுடைய அம்மா இருக்க சொன்னான், ரொம்ப சந்தோஷமா எங்கேயும் போகணும், என் பக்கத்திலே உட்கார்ந்துக்கணும், எங்கேயும் எங்கேயும் போகவே தேவையில்லை. அந்த மாதிரி விளையும் தீமையே, வேற வழியே கிடையாது. இவன் சீதா உள்ள இருக்கான், லக்ஷ்மணன் தள்ளி இருக்கான், கம்பன் சொல்றான் நீர் கொண்டு போனான். இப்ப நீர் கொண்டு போறதுக்காக வந்திருக்கான், அவன் எங்கேயோ போயிருக்கான். வால்மீகி சொல்ற சச்ச பாரியார்த்தி, இவர் இப்ப ஒரு லோக்கல்ல சொல்றார் கடலை போடுறதுன்னு. இவர் என்ன பண்றார்? கிடைச்ச கேப்ல கடலை போடுறார் பெருமாள். அவர் எங்கேயோ அங்க இருக்கார். அவன் என்ன பேசுறான்னா சச்ச பாரியார்த்தின்ற. அவன் பாவம், லக்ஷ்மணன் நல்லவன், அவன் என்ன சொன்னா பாரியார்த்தின்னு சொல்லும் பொழுது பெருமாளுக்கு இவன் கைங்கரியம் பண்ணிடுறான். எல்லா விஷயமா எல்லா விதமான கைங்கரியம், மர ஊறி துவச்சு போட்டுடுறான். பெருமாளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடணும், அஷ்டமி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடணும்னு வச்சுக்கோங்களேன். இவன் எண்ணெய் தேய்ச்சி விட்டுறான், எல்லாம் பண்ணிடுறான். பெருமாள் ஜம்முன் இருக்காரு. சீதைக்கு கம்பன் சொல்றார், வால்மீகி ராமாயணத்துல இல்ல, கம்பன் சொல்றார் 6 அடி கூந்தல் இருக்கு, அந்த 6 அடி கூந்தல அவர் கஷ்டப்பட்டு தேய்ச்சிக்கிறான். அப்ப லக்ஷ்மணன் நினைக்கிறான், ஒருவேளை ஊர்வலையும் அழைத்து கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறான். எதுக்கு? அவன் அவன் சுகத்துக்காக கேட்கல, அவன் எதற்காக கேட்டான்னா, நான் வந்து ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுறேன், ஒருவேளை ஊர்மிலை என்னோடு வந்திருந்தால் 14 ஆண்டுகள் அவன் வரேன்னு சொன்னான், நான் தான் விட்டுட்டு வந்துட்டேன். ஒருவேளை அவன் வந்திருந்தால் சீதைக்கு அனைத்து விதமான கை ஏன்னா தலிக பண்ணி வைக்கிறா, இவனை பத்து தேய்க்க விட மாட்டேன்றா மச்சினன் இல்லையா. 1000 தான் இருந்தாலும் பெரியவர், அதனால அவளே பத்து தேய்க்கிறா, கொண்டு போய் நதியில தேய்க்கணும், பல விதமான சங்கடங்கள் அவளே தலிக பண்றா, ஒரு நாள் கூட ரஸ்து இல்லை. அப்போ அவள் வந்திருந்தா எல்லா விதமான கைங்கரியங்களும் சேர்த்து அவ பண்ணிருப்பளோ இல்லையோ அப்படின்னு சச்ச பாரியார்த்தி. அவன் என்னவோ நல்ல விஷயத்த நினைச்சான். ராமன் காதல எது விழுந்தது? சச்ச பாரியார்த்தி. அப்போ அவன் என்னவோ மனைவிக்காக இயங்குகிறான், பிரிவு தாங்க முடியாமல். அதை என்ன பண்றார்? சூர்பனகைக்கு சொல்ற, போ அங்க போ, அவன் தான் பாரியார்த்தி. அப்போ ஏற்கனவே சொன்ன இல்லையா, விளையும் தீமையே. நல்லோராக இருந்தாலும் சரி, ஆசை என்பதாக இருக்கட்டும், காமம் என்பதாக இருக்கட்டும், காமம்னா வேற எதுவுமே இல்லை. தமிழ்ல பல அர்த்தங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. கிடைக்காததற்கு நாம் ஏங்குவது என்பது தான் காமம். கிடைத்ததற்கு ஏங்கா, கிடைத்ததை வைத்து பெருமிதப்படுத்திக் கொள்ளணும், கிடைக்காததற்கு ஏங்கக்கூடாது. எது கிடைக்காதுன்னு தெரிந்தும் நாம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் காமம், பேராசை. தமிழ்ல தப்பா சொல்லிட்டு அர்த்தத்தை தமிழ்ல வந்து காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே ஆசைதான். ஒண்ணு ஒண்ணும் ஒரு ஒரு விதமான ஆசை. காமம்னா பேராசை, எதுனா கிடைக்காததற்கு நாம் மீண்டும் மீண்டும் முயற்சிப்பது என்பது காமம். அந்த காமத்தை நாம் வந்து அது எந்த விதத்திலையும் நாம் தவறான வழியில பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும். சரி, முதல்ல இருந்து ஒன்னு ஒன்னா இப்போ இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் நாம ஒன்னு ஒன்னா பார்ப்போம். எப்படி எல்லாம் பார்க்க முடியுமோ, எந்தெந்த விஷயங்கள்ல விரிவாக சொல்லணுமோ, எந்தெந்த விஷயங்கள்ல சமயத்திற்கு ஏற்றா போல, நமக்கே ராமாயண கதை ஒன்றும் புதுசு இல்லை, அங்கங்க ஆழ்வார் சீசுக்திகளோடு சேர்த்து நாம் பார்க்க போறோம் இன்றைய தினம். இப்போ முதல்ல தாடகாவதம், முதல் முதல் ராட்சசி என்பவர் தாடகை, தாடகதான் முதல்ல தாடகாவனத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். ஏற்கனவே நமக்கு தெரியும் விஸ்வாமித்திரர் எதற்காக யாகம் பண்ணார், எதற்கு பண்றாரோ ஒண்ணுமே தெரியும். விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணார், எங்கேயாவது சொல்லியிருக்காளா விஸ்வாமித்திரர் எதற்காக யாகம் செய்தார்? லோக க்ஷேமார்த்தம் யாகம் பண்றார். அப்ப அந்த யாகம் எங்க ஆரம்பிச்சார், எதுக்கு ஆரம்பிச்சார்? 48 நாள் ஒரு யாகம்ன்றது பண்ணணும், நல்லா பார்த்துக்கோ. இவர் கடைசி 6 நாட்கள் தான் வேள்வியை பாதுகாத்தான் அப்படின்னு இருக்கு. இப்ப 42 நாள் யாகம் பூர்த்தி பண்ணவர், 48 நாள் பூர்த்தி பண்றது பெரிய விஷயமா இல்லையா? நான் கொண்டு போய் நான் ஒரு ஊருக்கு போறேன், 8 கிலோ 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, 9 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டின்னு போயிட்டேன் அந்த ஊருக்கு சைக்கிள்ல போறேன். 1 கிலோமீட்டர் ஓட்டுறதா கஷ்டம், 1 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கோசரம் நான் அங்க நின்றுட்டு யாரையா ஒருத்தர பைக் எடுத்துன்னு வர சொல்லுவா? அப்போ அந்த 1 கிலோமீட்டர் போயிட மாட்டேனா, அப்படி நடந்து உண்டு எதையோ போயிட மாட்டேனா அந்த ஊருக்கு? அப்ப 42 நாள் யாகம் பண்ணியிருக்கார், மிச்சம் இருக்க 6 நாள் பண்ண மாட்டானா? அங்கே இருந்து கிளம்பி அது எங்கேயோ சித்தாசிரமம், அங்கேருந்து கிளம்பி அயோத்திக்கு வர. யதா அமிர்தஸ்ய சம்ப்ராப்தி யதா வருஷ மனுதகே, இவனுக்கு உள்ளுக்குள்ள பயம், இவன் பாவம். ஏன்னா பூர்வ சரித்திரம் தான் தெரியுமே, விஸ்வாமித்திரர் எப்பேற்பட்டவர்னு 60,000 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கானோ இல்லையோ அவனுக்கு தெரியுமா இருக்கும், தெரியாமையா இருக்கும். 60,000 வருஷம் ஆட்சி பண்றவனுக்கு வசிஷ்டர் எப்படிப்பட்டவர், விஸ்வாமித்திரர் எப்படிப்பட்டவர்னு தெரியாமையா இருக்கும். பயம், பயம் தானே வெளியில சொல்ல முடியுமா? சில பேர் நான் மாத்துக்கு வருவான், நம்ம மாத்துக்கு வரும்பொழுது ஏன் எதுக்கு வரானே நமக்கு பயமா இருக்கும். ஆனாலும் வாசல்ல போய் நின்று என்ன பண்ணுவோம், வரவேற்கிறமோ இல்லையோ, அது கேட்டது நமக்கு வேற வழி இல்லை. தமிழர்கள் இல்லையா, நாம போய் வரவேற்க ஆகணும். யாரா இருந்தாலும் அவர்கள் வரவேற்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா முன்னுக்குட்டே என்ன சொல்லணும், இதற்குத்தான் வரணும் தெரிய பாபி, என்ன தொந்தரவு பண்ணிட்டு போகிறானோ தெரியல. நாளைக்கு அடுத்த ஒருத்தர் உறவினராகவே இருப்பார், நெருங்கிய உறவினராக இருந்தாலும், ஏ நாளைக்கு அவங்க காத்துக்கு வரண்டா மத்தியானம் சாப்பிட, ஐயோ சாப்பிடறதுக்கு வரானே. ஒரு அழகா ஒரு கதை இருக்கும், அதாவது ஒருவர் வீட்டுக்கு சாப்பிட வருவார், சாப்பிட வரும்பொழுது தன்னுடைய மனைவி இடத்துல இவர் சொல்லுவார் எஜமானன், மா நாளைக்கு என் ஃப்ரெண்டு வரான், நீ உன் வாரெல்லாம் சுருட்டி வச்சுக்கோ, அவன் முன்னாடி எதுவும் காமிச்சிடாத, அடக்க உடக்கமா இருமா, நான் அடி வாங்கறது போறோம், அவன் முன்னாடி என்ன கொஞ்சம் கௌரவமா வச்சுக்குமா. சரி, உடனே இவன் சொல்லுவோம், 4 விஷயம் வரைக்கும் பொறுத்துப்பேன், அதுக்கு மேலாம் பொறுக்க மாட்டேன், நீயும் சரி அவனும் சரி. அது இத்தனை நாள் வடிவேலு கோவை தரலாம் மாதிரி நீயே அடி வாங்கிட்டு இருந்த, இன்னைக்கு கூட சேர்த்து 100 அடி வாங்குவான்றது அது அவன் தலையெழுத்து, அது வேற விஷயம். 4 வரைக்கும் பொறுத்துக்கிறேன், அதுக்கு மேல பொறுத்துக்க. சரி, 4 இருக்கோ இல்லையோ பெரிய விஷயம், இத்தனை நாள் சான்ஸே கொடுக்காதவா, 4 சான்ஸ் கொடுக்குறான், 1, 2 இல்ல ஆப்ஷன், 4 இருக்கு. சரிம்மா நான் பாத்துக்கிறேன், சான்ஸ் 4 இருக்கோ இல்லையோ நான் பாத்துக்கிறேன். சரி, அவன் உள்ள வரான், உள்ள வரும் பொழுது எனக்கு மிகுந்த பசி எடுக்கிறது, இன்னுமா தலிக ஆகல, சும்மா வரான் வீட்டுல வரும்போது சும்மா வரலாமோ இல்லையோ, ஏமா தலிகாலே அவர் பத்திக்கிறதுன்னு சொல்றான், இவ்வளவு நேரம் என்னமா பண்ணிட்டு இருக்க, ஒண்ணு என்ன ஒண்ணுன்னு சொல்லிட்டு போறா, நான் பசிக்கிறதுன்னு சொன்னேன். அடுத்து கொஞ்சம் இப்போ பரிவேசனத்துல வித்தியாசம் இருக்குமோ இல்லையோ, ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு விதமான பரிவேசனம், அவரவர்களுக்கு என்று சுவையில வித்தியாசமும் இருக்கும். எனக்கெல்லாம் காரமே ஆகாது. இப்போ என் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராருன்னா அவரு காரசாரமா கேட்கும். இப்போ என்னுடைய அக்கா வீட்டுக்காரெல்லாம் இருக்கார், என் அக்கா வீட்டுக்காரர் ரெக்கார்டிங் வேற இருக்கு வம்பு, என் அக்கா வீட்டுக்காரெல்லாம் வந்தாருன்னா அவருக்கெல்லாம் காரம் நிறைய தேவை. இப்போ அவருக்கெல்லாம் காரம் நிறைய தேவை அப்படின்னும் பொழுது ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த 3-4 நாள் என்னால் சாப்பிடவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மாப்பிள்ளை மேலே தான் இட்டு இருக்கும், நம்ம மேலே இட்டு இருக்குமா, அது நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அது வேற விஷயம். சுவையில வித்தியாசம் இப்படி இருக்கு, அண்ணம் 2. அப்போ 2 போது என்ன, நான் சுவையில வித்தியாசம் இருக்கு, உப்பும் இல்லை காரமும் இல்லை ஒன்றும் இல்லை, இதை எவன் தின்னுவான், அவர் ரெண்டுன்னு சொல்லிட்டு போறா அவங்க பத்திரி. சரி ரெண்டு, சரி சுவாமி நீங்க பாட்டி சாப்பிடுங்க, ரெண்டா இருக்கு வாய மூடி சாப்பிடுங்க, ஏன் வாங்கு போட்டதை தாக்கி ஏந்து போங்க. சரி தீர்த்த தாகம், எனக்கு வந்து வெந்நீர் வேணும். வெந்நீர் சுட சுட சில பேர் பூனைக்கு பால் வைப்பாங்க, சூடா பால் வச்சு அடுத்த நாள்ல பூனை வரவே வராது அந்த பக்கமே இல்லையா. நல்லது பண்ற சில பேர் கெட்டது பண்ணிடுவார். அப்ப அது இருக்கு வெந்நீர் சுட சுட எடுத்துட்டு வந்து வச்சுட்டோன்னு வச்சுக்கல, சுவாமி ரொம்ப வெந்நீர் சூடா இருக்கு, எப்படி பதம் பார்த்து வெந்நீர் கொடுக்கணும்னு கூட தெரியல உங்க மனைவிக்கு. மூணு ஆச்சோல்யோ, சரி இதுக்கு மேல கையெழம் மரத்துக்கு என்று ஒரு குடம் தெரியுவா பார்த்தா தெரியும். அந்த நாட்கள்னா விருந்தாளி கையெழம் போறாடா, இன்னைக்கு மாதிரி டேப் எல்லாம் தரதா அப்படியே கை நீட்டிட முடியாது. அன்னைக்கு வந்து குடத்துல ஜலம் எடுத்து போவா, கையில சாலி வச்சுப்பா, அவ கீழே குடிஞ்சி இவா பத்திரி தான் விருந்தினரை உபசரித்தல் அப்படின்றது சாஸ்திரத்துல அப்படிதான் சொல்லி. இவர் கணவன் பக்கத்துல நிக்கணும், மனைவி ஜலம் சேர்க்கணும், அப்போ அவ கையை அலம்பிப்பான். கை அலம்பும் போது எப்படி கை ஜலம் சேர்க்கறதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கைக்கு தண்ணி ஓட கூட தெரியல, இவரெல்லாம் ஒரு மனைவி, நீ எல்லாம் ஒரு புருஷன். அந்த காலத்துல சட்டி, அதாவது இந்த மாதிரி குடம் பித்தளை குடம், அவ்வளோ வசதிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பித்தளை குடம், வெள்ளி குடம், தங்க குடம் அதெல்லாம் இல்லை, எமர்சந்தர் குடம்லாம் இல்லை, சட்டி வச்சுக்கோங்க. சொல்லு நாலு ஆயிடுச்சு, நாலு ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் பேசின உடனே நாலு தான் ஜலம் சேர்க்கவே தெரியல. அடுத்து உள்ள வந்து உட்காந்தா வெத்தலை பாக்கு, வெத்தலை பாக்கு எப்படி மடித்து கொடுக்கணும்னு தெரியல, சுண்ணாம்பு கொடுக்கணும்னு தெரியல, பாக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியல. அஞ்சு போச்சு, ரெண்டு பேருக்கும் அடி, இவருக்கும் அடி அவருக்கும் அடி. இது விருந்தினரை உபசரித்தல் என்பது. எவன் ஏன் ஆற்றுக்கு வரான்னு இருக்கும் வரும்பொழுது, ஆற்றுக்கு ஒருத்தன் வரேன்னு சொல்லிட்டாருனாலே அப்படின்றா ரொம்ப பயம். யாராவது என்னத்தை கலப்பி விட்டுட்டு எப்படி போக போறாரோ தெரியலையே, மகானுபாவர் வராரு. அதே தசரதன் பயப்படுறான், மகானுபாவர் வராரு, என்னத்தை கேட்க போறாருன்னு தெரியலையே. சரி கேட்டார், அந்த கதையெல்லாம் ஒண்ணு கேட்டார், கொடுத்தார், ரொம்ப சண்டை போட்டார், வசிட்டர் சொன்னார், கொடுத்தார். அகம் வேத்தி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிட்டோபி மகாதேஜா ஏதேமே தபதித்திதாக என்னென்னவோ வார்த்தைகள்லாம் சொன்னார். பேசி கீச்சி வாங்கிட்டார். இவனும் மயக்கம் போட்டு பார்த்தான், ஏண்டு பார்த்தான், எல்லாம் எதுவும் முடியல, வாங்கிட்டு போயிட்டார். கிளம்பி போயிட்டார் கௌசல்யா சுப்ரஜாராமன். மறுநாள் அவனை எழுப்பவும் எழுப்பிட்டார், எழுப்பி கூட்டின்னு போய் கங்கையை தாண்டி அகல்யா சாப விமோசனம் எல்லாம் பண்ணி வச்சுட்டார். தாட்டகாவனத்தில் பிரவேசிக்கிறார். இங்கிருந்து தாட்டகாவனத்தில் பிரவேசிக்கும் பொழுது இது மனிதர்கள் வாழக்கூடிய பூமி மாதிரி இல்லை. பெருமாள் கேட்கிறார், இதற்கு பேரே தாட்டகாவனம் அப்படின்னு ஒரு பேர். ரொம்ப நாளாக இருக்கு இந்த வனம், பல யுகங்களாக இருக்கக்கூடிய ஒரு வனம். இப்ப இன்னைக்கு ஏற்பட்ட வனம் போல இல்லை இந்த வனத்தை பார்த்தால். ஏன்னா மரங்கள்லாம் பட்டு போயிருக்கு, பாதைகள் நெடுகளும் பார்த்தால். இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம் வச்சுக்கலாம், ஒரு ஒத்தையடி பாதை இருக்கும் சில இடங்கள்ல பார்க்கலாம், ரொம்ப பொதாரா இருக்கும். மனிதர்களுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரதேசம் மட்டும் பார்த்தால், அந்த ஒரு இடம் மட்டும் பார்த்தால் ஒத்தையடி பாதை இருக்கும். அதுல வந்து சுத்தமா இருக்கும் மனிதர்கள். ஏன்னா சில பேர் கால் வச்சா புல்லு கூட முளைக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்கு, அந்த மாதிரி மனிதர்கள் கால் பட்டா புல்லு கூட முளைக்காது. அப்படிப்பட்ட வரமானது தான் நாம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரியாக தாட்டகாவனத்தில் அப்படி இருக்கு. பெருமாள் கேட்கிறான், இந்த மாதிரி இருக்கே புலி சிங்கம் கூட வசிக்கிறா போல தெரியலையே, இந்த தாட்டகாவனத்தில் நீர் தபஸ் பண்றேன்னு சொல்றேன், நீர் யாகம் பண்றேன். ஆமா சுவாமி, இங்க ஆமாப்பா இங்க தாட்டகை அப்படின்னு ஒத்திருக்க. அவ யாரு அப்படின்னா, முன்பு ஒரு யுகத்தில் சுகேதன் அப்படின்னு ஒருத்தன். அந்த சுகேதன் அப்படின்றவன் ஒரு யக்ஷன். சாபமே சில பேருக்கு வரமாகும், சில பேருக்கு வரமே சாபமாகும், ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சாபமே சில பேருக்கு வரமாகும்ன்றது ஒரு கதை. இப்ப இங்க வருவோம், இதுலயே பார்ப்போம். வரமே சாபம் ஆயிடுச்சு யாருக்குன்னா, இவன் ஒரு யக்ஷன், இந்த சுகேதன்றவன். இவன் பிரம்மாவை குறித்து பல ஆண்டுகள் தபஸ் பண்றான். பிரம்மா வரார், பிரம்மா வந்த உடனே இவர் என்ன பண்றார், எனக்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு இவர் பிரார்த்திக்கிறார், கேட்கிறார். தவத்திற்கு மெச்சையுடன் பிரம்மாதே கேட்டதை கொடுத்துருவாரு. அந்த ஒரு சமயம் மாத்திரம், பா உனக்கு ஜாதகத்துல புத்திர பிராப்தின்றது இல்ல, நான் ஒண்ணும் பண்ண முடியாது, உனக்கு புத்திரி வானா இருக்கு, புத்திரி தரேன். சுவாமி புத்திரன் பிறந்தாலும் புஜபல பராக்கிரமத்தோட இருப்பான், என்ன கட்சி வரைக்கும் காப்பாற்றுவான். புத்திரி வச்சு நான் என்ன பண்றது, எனக்கு புத்திரி வானா, நானும் ஒரு யக்ஷன், எனக்கு யக்ஷினி எல்லாம் வேண்டாம் சொன்னேன். இல்லப்பா நான் ஒண்ணு பண்றேன், உன்னுடைய புத்திரிக்கு 1000 யானைகளுடைய பலம் கொடுத்துடுறேன் நானே. சரியா, அவ பார்த்தா யக்ஷினியா இருந்தாலும் புஜபல பராக்கிரமத்தோட இருக்கான். அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜோடி சுண்டன் அப்படின்னு பேர். அவன் ஒரு யக்ஷன், இவா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறா. சுந்தன் தாடகை, இவருக்கு ரெண்டு பசங்க பிறக்கிறா, ஒருத்தன் சுபாகு ஒருத்தன் மாரீச்சன். ரெண்டு ஆண் பசங்க ட்வின்ஸா பிறந்துட்டா ரொம்ப கஷ்டம், அதான் ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியும். இந்த காலத்துல இல்ல, இந்த காலத்துல வந்து பெண்கள் தான் வசதியா இருக்கு குழந்தை பிறந்தா. ஏன்னா சாஸ்திரம் வந்து சீமந்த புத்திரின்னு தான் சொல்லுது, எம் சீதா மம சுதா அப்படின்னு. சாஸ்திரம் வந்து சீமந்த புத்திரன்னு சொல்லவே இல்லை. சீமந்த புத்திரனை கொண்டாடணும்னு எங்கேயுமே கிடையாது. சீமந்த புத்திரி பிறந்தால் எப்படி எப்படிதான் கொண்டாடணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. ஆனா நடுவில் சில காலங்கள் பிள்ளை பிறந்தால் ஏற்றமா கொண்டாடிய காலமும் உண்டு. அது அப்படியே இப்போ மாறி போச்சு. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் பிள்ளையை காட்டலாம், ஏன்னா பயம் வந்துருச்சு எல்லாருக்கும். கடைசி பர்யந்தம் பொண்ணா இருந்தாலும் வச்சுங்களேன், எங்க இருந்தாலும் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சாதம் இல்லைன்னா, தான் போடலைன்னா கூட ஐயோ எங்க அம்மா பட்னியா இருக்காளே அப்படின்னு ஒரு சொத்து கண்ணீராக விடுவான் இல்லையா. பிள்ளையா இருந்தா கஷ்டம், சரி அவளுடைய அவ பண்ண பார்ப்போம், அவளுக்கு வந்து சாதம் கிடைக்கல, நான் முன்னே பண்ணியிருக்கேன் எனக்கு சாதம் கிடைக்கிறது அப்படின்னு நினைக்கிறவா தான் பிள்ளைகள். அதனால பெண்கள் மிகவும், பெண் குழந்தை பிறந்தவனா ரொம்ப வசதி. அதில் பெண் குழந்தைன்னு இவனுக்கு அந்த காலத்தில் மாரீச்சன் சுபாகுன்னு ட்வின்ஸ் பிறந்துட்டான். இவன் சும்மா இல்லை, இந்த சுந்தன்றவன் என்ன பண்ணுறான், அகத்தியருடைய போர் புரிய போகிறான். அகத்திய முகரிசி இருக்கார், இந்த வடக்கிலேருந்து எல்லா முனிவரும் தெற்குலேருந்து வடக்கு போகிறான். இவர் என்ன பண்ணால், வடக்கிலேயே சில பேர் முனிவர்கள்லாம் இருந்தார். இவர் என்ன பண்ணால், தெற்குலேருந்து வடக்குக்கு போய் வடக்கிலேருந்து தெற்குக்கு அதாவது வந்து தமிழை அகத்திய பாஷைன்னு சொல்லும் தமிழை வந்து உயிர்ப்பிக்க செய்து, நடுவில் ரொம்ப கஷ்டமா இருந்து தமிழை மீட்டுக் கொடுத்த முனிவர் அப்படின்னு அகத்திய பாஷை அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, சில புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாம இந்த பழமொழி கேட்டுக்கோம், வடக்கு வளர்கிறது தெற்கு தெரிகிறது. பெரியவாறு தான் நல்லாவே தெரியும் இந்த பழமொழி, ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் பழமொழி. வடக்கு வளர்கிறது தெற்கு தெரிகிறது, எல்லாத்திலையுமே பாருங்க வடக்கு வளர்கிறது தான். புராணங்கள்ல கூட வடக்க பத்தி நல்லா பேசுறான் இல்லையா. இந்த 7 நகரங்கள் அப்படின்னு சொல்றாரு, அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாரபதி அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சத்தைதே மோட்ச பிரதாயகான், இந்த 7 நகரங்கள்ல பிறந்தாலே மோட்சம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 நகரங்கள்ல பாத்தீங்கன்னா காஞ்சின்னு ஒன்னே ஒன்னுதான் தெற்கு இருக்கு, மிச்சம்லாம் வடக்குல தான் இருக்கு. அவள்லாம் எவ்வளவு மோசமான பாருங்க, நம்மளை எப்பவுமே கீழப்படுத்த வச்சிருந்தான். அது இவா வைக்கல, இன்னிலிருந்தோ வச்சுட்டு இருக்கா. அந்த காலத்துல இருந்து பல யுகங்களா பார்த்தா வடக்கு வளர்ந்து கொண்டே தான் போறது. அதைத்தான் பிரசித்தமா வடக்கு வளர்கிறது தெற்கு தெரிகிறதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இது பாத்தீங்கன்னா, இந்த அகத்திய முனிவர்களுக்கே போறான். அகத்திய என்ன பண்ணா, தன்னுடைய 3வது கண்ணை திறந்து பத்மம் ஆகிவிட்டார் சுந்தரன். இது தெரிஞ்ச உடனே தாண்டகை சுபாகு மாரீச்சன் இவெல்லாம் போருக்கு போறா, நீ பெண்ணா இருக்கிறதால உன்னை கொல்ல முடியாது, இந்த ரெண்டு பசங்களும் நீ ஓடி போ பொழிச்சு போ தப்பிக்க விட்டு புறமுது கிட்டு ஓடி வந்துடுறா. இந்த ரெண்டு பேரும் சாபம் கொடுத்துடுறார், 3 பேரும் ராட்சசனாக போக வேண்டியது அப்படின்னு சாபம் கொடுத்துடுறார் தாடகைக்கும் மாரீச்சனுக்கும் சுபாகுக்கும். ஏன்னா அவரா இந்த மாதிரி இந்த தாடகா வனத்துல அவர் அவருடைய காரியங்களை துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் துவம்சம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, ராவன் அப்பதான் வரா. ராமன் வரும்பொழுது பார்த்தால் தெரியுது, இவன் தாடக நினைக்கிறா விஸ்வாமித்திரருடைய வாசனை எனக்கு தெரியும், அது ஒரு கரம் இப்படி அப்படியே போயிட்டு இருக்கோம், பல நாள் குளிச்சுதோ இல்லையோ தெரியல, அது எத்தனை வருஷமா வாழ்ந்துருக்கு தெரியல, அது ஒண்ணுதான் இப்படி அப்படியே சுத்திட்டு இருக்கோம். சரி அது போட்டோம், புரியாக சில மனம் வருகிறது. அதுவும் பார்த்தால் ராமாயணத்துல எல்லா இடத்துலயுமே பார்த்தால் ராமனையும் சரி லக்ஷ்மணனையும் வர்ணிக்கும் பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா வர்ணிச்சிருக்கான். சூர்பனகை கர்மவோ ரூபதம் பண்ணவுங்கிறான். ஜனகன் சொல்றான், குமாராவிவ பாவகி, எப்படி சிவபெருமானுக்கு அதாவது ஸ்கந்தனும் விநாயக பெருமானும் இருக்கிறார்களோ அதே மாதிரி ராமனும் லக்ஷ்மணனும் இருக்கிறார்களே அப்படின்னு கஜ சிம்மகதி வீரவும் சாந்தூல முனி விக்ரமோ அப்படின்னு முனிவராக வேஷம் போட்டு இருக்கா. பார்த்தா முனிவரா தெரியல, தேவலோகத்திலேருந்து வந்த அஸ்வினி குமாரால போல இருக்கா பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு ஜனகனும் சொல்றான், தாடகையும் சொல்றான் இந்த விஷயத்த. ஒவ்வொரு நன்னா பாருங்க, ராட்சசிகள் எல்லோரும் பார்க்கக்கூடிய பார்வை என்பது இதான் ராமன. ஜானகியா இருந்தாலும் பார்க்கிறா, பார்த்த உடனே காதல் வயப்படல, ஆனால் என்னன்னா உருவம் ஈர்க்கிறது. அப்படி இது யாருன்னு தெரியலையே, இவ்வளவு அழகா ரெண்டு பேர் இருக்காரு. இவரும் இந்த பொய் அம்புன்னு சொல்லுவான், எடுத்த உடனே உண்மையான அப்பெல்லாம் விட முடியாது. இந்த இங்க இருக்கக்கூடிய ஆஹா ஓஹோன்னு அட்டகாசம் பண்ணி காட்டுற, அந்த பாறைகள்லாம் பொடி பொடியா ஆக்கி காட்டுற, அவன் உன் பாறையெல்லாம் என்ன பண்ண ஒண்ணு ஆகாது, ராமன் மீது ஓடி வர. அப்பவும் வந்து இவர் அமைதியா தான் இருக்க. அவர் சொல்றா, நகித்தே கிருணாகாரியா, நகித்தே கிருணாகாரியா சாதூல நரோத்தமா, அதாவது நகித்தே ஸ்ரீவிரதே கிருத்தே கிருணாகாரியா, அதாவது டேய் ராமா, ஏன்பா டேய் சொல்ல மாட்டோம், ஏன்பா ராமா ஸ்திரீய வதம் பண்றோம்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா, கூடாது. ஏன் தெரியுமா, லோகத்துல ஒரு பெண் புலி வந்து எல்லாரையும் அடிச்சு சாப்பிட்டு இருக்கு, அப்ப நீ அதை தடுக்கணும்னா அதை கொல்லணும். பெண் புலியா இருந்தே நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது தப்புதானே. அதனால அந்த பெண் புலியா இருந்தா நீ எப்படி ஒரு ராஜா கொல்லுவானோ, கர்த்தவியம் ராஜா சொல்லணும், அதே மாதிரி நீ கொல்லணும். உடனே என்ன பண்ற ராமன் சொல்றார், நான் அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கல, ஏன்னா வச்சனம் கௌஷிகேதி கர்த்தவியம் அபிஷங்கையா, ஏன்னா எங்க அப்பா சொல்லி அமைச்சிருக்கார், பித்ருவச்சன நிர்தேசாத்து பித்ருவச்சன கௌரவாத்து, நான் சொன்னா கௌஷிகன் சொன்னா மாதிரி, கௌஷிகன் சொன்னா நான் சொன்னா மாதிரி, அங்க போய் ஒன்னு ஒண்ணுத்துக்கும் மூக்க கசி அதை கண்ணை கசிக்கின்னு நிக்காத, அது தப்பு அது. கௌஷிகன் சொன்னா உடனே தெரிஞ்சிடும் சொல்லியிருக்கார், நான் எப்படி அவனை கொள்வது என்பது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓடி வர கம்பன் சொல்றா, சொல்லுக்கும் கடிய வேகம் சுடுசொரம் கரியச்சம் மல் அல்லொக்கும் நிறத்தினால், சொல்லுக்கும் கடிய வேகம் சுடுசரம் கரியச்சம் மல், அதாவது நான் பேசினா உங்க காதல எப்படி வந்து கேட்கறதோ அது, நான் பேசினா அப்புறமா நீங்க வீட்டுக்கு போன பிறகு கேட்டுதுன்றது இல்லை இல்லையா, அதாவது பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சன்ட், அது மாதிரி இல்லை, நான் சொன்னா உடனே உங்க காதல வந்து கேட்கறது பாருங்க, அதுதான் சொல்லுக்கும் கடிய வேகம் சுடுசரம், அதாவது ஒலி இருக்கக்கூடிய ஒலிக்கு இருக்கக்கூடிய வேகம், நான் எப்போ பிரயோகம் பண்றேனோ உடனே உங்க காதல கேட்கறேன், அந்த மாதிரி பானத்தை பிரயோகம் பண்ண உடனே நேர போய் அல்லோக்கும் நிறத்தினால். அப்போ கருப்பு ராமனும் கருப்பு, சூர்பனகையும் கருப்பு, தாடகையும் கருப்பு, ரெண்டு கருப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏதோ ஒரு படத்துல சொல்வாரு, இவன் கருப்பா பயங்கரமா இருக்கான், அவன் பயங்கரமா கருப்பா இருக்கான் இல்லையா, இவன் ராமன் கருப்பா பயங்கரமா இருக்கான், ஏன்னா விரோதிகளுக்கு இவன் மீது பயம் ஏற்படுகிறது, அடியவர்களுக்கு இவன் மீது ஈர்ப்பு ஏற்படுது. பொதுவாகவே பெண்களுக்கு கருப்பு நிறம் என்பது ரொம்ப பிடிக்கும். அப்போ யாரா இருந்தாலும் சரி இல்லையா, அது தானகியா இருந்தாலும் சரி சூர்பனகியா இருந்தாலும் சரி, கருப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய ராமன் மீது ஒரு ஈடுபாடு, வெள்ள நிறத்தில் இருக்கக்கூடிய லட்சுமணன் மேல ஈடுபாடு யாருக்குமே வரல, பாவம் ஏன் வந்தான் எதுக்கு வந்தாலும் தெரியும். ஆரம்பத்தில் 14 வருஷம் வந்தான் தாடகம், அதாவது முதல்லயும் யாரும் பார்க்கல, கல்யாணம் என்ற ஊர்மலையும் பார்க்கல, ராட்சசிகளும் பார்க்கல, எல்லாம் போய் ராமன் பக்கத்தில் நின்னான், சூர்பனகையும் வந்தான், இவன் ஒரு கோபத்தை கோபப்பட்டு அவளை மனபங்கப்படுத்தினான், யாரும் அவனை ஒன்னும் பண்ணிக்கிட்டே நெருங்கவே முடியும், அப்படிப்பட்ட ஒரு பிறவி லக்ஷ்மணன் ஒரு பிறவி. அப்ப சொல்லுக்கும் கடிய வேகம் சுடுசனம் கரியச்சம்மல் அல்லக்கும் நிறத்தினால், அதுவும் வைரக்குன்ற இவனுடைய அம்பு இருக்கு, இவன் விடுறான் அது உள்ள நுழைஞ்சி வெளியில வந்துடுச்சு. அப்ப உள்ள நுழைஞ்சி வெளில வந்துடுச்சு அப்படின்னா, அப்ப சூர்பனகி தாடகையினுடைய உடம்பு என்பது அவ்வளவு லூசா இருக்குமா, அவ்வளவு பஞ்சு போன்ற திருமேனியானா இல்ல, வைரக்குன்ற கம்பெனி எவ்வளவு அழகாக சொன்ன, வைரம் பாஞ்ச கட்டன்னு சொல்றோம் இல்லையோ, அது மாதிரி வைரம் அந்த தாடகையின், அதுல புகுந்து வெளிவந்துருச்சு, அதுல புகுந்து வெளிவந்திருக்கிறப்போ, அப்ப எப்படின்னா எப்படி புகுந்து அப்புறம் கடன்று வெளில போயிடுச்சான், எப்படின்னா கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன உரை போயிட்டு, கல்லா புல்லருக்கு இந்த படிக்காத வாழ்க்கை நல்ல உபதேசம், அதான் அறிவில்லாதவர்களுக்கு நல்ல உபதேசங்கள் பண்ணக்கூடாது, அறிவில்லாதவர்களுக்கு நல்ல உபதேசம் பண்ணா என்ன ஆயிடும் அப்படின்னா, அனதிகாரிகளிடத்துல நல்ல உபதேசம் பண்ணக்கூடாது, அனதிகாரிகளிடத்துல நல்ல உபதேசம் பண்ணா என்ன ஆயிடும் அப்படின்னா, அது கல்லா புல்லருக்கு கல்லா புல்லருக்குன்னா படிக்காதார் தற்கூலிகளுக்கு நாம மணிக்கணக்கா உட்கார்ந்து உபதேசம் பண்ணா அது கடைசியில வீணா தான் போகும். அது எப்படி ஆச்சரியம்னா கிருஷ்ணர் சொல்ற அர்ஜுனனுக்கு 18 நாள் கீதோபதேசம் பண்ற கடைசியில என்ன ஆயிடுச்சு மொத்தமா அது எல்லாம் போயிடுச்சு. அபிமன்யு செத்து போயிட்டான். அபிமன்யு போனே போய் ஓடு அழுதுட்டு இருக்க அர்ஜுனன் அழுதுட்டு இருக்கும் போது கிருஷ்ணனும் அழறார். அப்ப அர்ஜுனன் கேக்குறா என் பையன் மேல உனக்கு அவ்வளவு பாசமா நீ இவ்வளவு அழறியே அப்போ என் மருமான் மேல இவ்வளவு பாசமா உன் தங்கை மகன் என்பதும் இவ்வளவு பாசமா என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்றார் அர்ஜுனன். உடா பாப்பி நான் அதுக்காக தான் அழல உன்னை நினைச்சுதான் அழகான என்ன நினைச்சு ஏன் அழக சுவாமி அப்படின்னா உனக்கு போய் நாம் 18 நாள் சரீரம் வேற ஆத்மா வேற எல்லாத்தையும் சொல்லி இந்த சரீரம் என்பது அழிந்து போகும் ஆத்மா என்பது நித்தியம் இது எல்லாத்தையும் கீதோபதேசம் மொத்தத்தையும் 18 நாள் பண்ணனே கடைசியில நீ வந்து உன் பையன் போயிட்டான் அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கியே அப்படின்னு அனதிகாரிகள் இடத்துல ஆனால்தான் பகவத்கீதை கடைசியில சொல்லும் போது கூட யாராருகிட்ட இந்த பகவத்கீதையை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்றதுல எடுத்து சொல்றார் பெருமாள். அப்ப அனதிகாரிகள் இடத்துல சொல்லக்கூடாது தப்பு. அப்போ கல்லா புல்லோருக்கு இது போயிட்டு இருந்தோம் நல்லோர் சொன்ன உரையென போயிட்டு இருந்தோம். இது தாதகையினுடைய விஷயம். அடுத்து தாதகாவதம் முடிஞ்சது சீதா விவாகமாச்சு. சீதா விவாகம் அப்புறம் கைகேயினுடைய வார்த்தையை கேட்டு தசரதனால் காட்டுக்கு அனுப்பப்பட்டவன் ராமன். 14 ஆண்டுகள் ஆரண்ய காண்டத்துல சூர்பனக வரா. ஒவ்வொரு இடத்துல குக சக்கியம் நமக்கு தெரியும். குகனுக்கு பிறகு அதாவது ஒரு அடர்ந்த காட்டுல பிரவேசிக்கிறான் தண்டகாரண்யத்தில். அதுதான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காடுகள். அந்த மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் நடுவுல இடைப்பட்ட இருக்கக்கூடிய காடுகள் அதெல்லாம் நமக்கு தெரியும். வெஸ்டர்ன் காட் இன்னைக்கு இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ள பிரவேசிக்கிறான். அது மொத்தமே அந்த கிஷ்கிந்தைக்கு இன்னைக்கு நம்ம அயாஸ் பற்றி சொல்றோம் இல்லையா அந்த ஹூப்ளி அந்த கிஷ்கிந்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரதேசங்கள் அந்த வெஸ்டர்ன் காட்டில் இருக்கக்கூடிய பிரதேசங்கள் அதுக்குள்ள அடர்ந்த காடுகளுக்குள்ள பிரவேசிக்கிறோம். அங்கதான் ஆரம்பிக்கிறது அந்த ஆரண்ய காண்டம் மொத்தம். அதுல முதல் முதல்ல ஆரம்பித்த உடனே வந்துடுறாரு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். கூனிய பத்தி சொல்லல, இவளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கூனிய பத்தி சொல்லல. இவள் பண்ண ஒரு காரியம் தான் ராமாயணம் பூர்த்தி ஆனதுக்கு ஒரு விஷயம். இந்த சூர்பனகை என்பதை வால்மீகி ராமாயணத்தை கூட பார்த்தால் கம்ப ராமாயணத்தை ரொம்ப அழகா இருக்கும். கம்பன் சூர்பனகையை பத்தி ஒவ்வொரு கதாபாத்திரங்கள்லயுமே கம்பன் போன வழி ஒரு தனி வழி. பாத்திரங்களை தமிழ்ல நம்ம தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். எந்த கதாபாத்திரங்களையும் தவறாக சித்தரிக்கிறது அப்படின்றது கிடையாது. வால்மீகி பகவானும் சித்தரித்திருக்க மாட்டார், தவறாக சித்தரித்திருக்க மாட்டார். ஆனால் மேலிருந்த வாரியாக நாம் பார்த்தோமானால் அது தவறாக சித்தரிக்கப்பட்டதாக தோன்றும். கம்பராமாயணத்துல நமக்கு இடைப்பட்டு அதாவது ஆழங்கால் பட்டு தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வால்மீகி ராமாயணத்துல மற்ற வியாக்கியானங்களை வைத்து அதாவது பெரியவாச்சாரம் பிள்ளை வியாக்கியானம் மற்ற ஆழ்வார்களுடைய சீசுக்தி 36,000 படி அப்படின்னு சொல்லக்கூடியதான பகவத் விஷய வியாக்கியானம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்து நாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் கம்பனுடைய பாத்திரங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். தமிழ் அவன் பார்க்கிறான் சூர்பனகை முதல் முதல் வர சூர்பனகை நல்லா பாருங்க அவருடைய உருவத்துல வரல. ஒரு சமயத்துல பூத்தனை சூர்பனகை ரெண்டு பேர் வச்சுக்கணும். எவ்வளவு பெருமாளுக்கு பாரபட்சம் பாருங்க பெருமாள் எப்படி பண்ணிருக்காரு பாருங்க. ஓரிடத்துல ஒரு அரக்கி நல்ல வேஷம் போட்டுக்கொண்டு கிருஷ்ணனுக்கு பால் கொடுப்பதற்காக வருகிறார். மற்றொரு இடத்துல ராமனை அடைவதற்காக தவறான வழியில அடைவதற்காக வர்றார். பெருமாள் பாருங்க தன்யபானத்தை பருகினபடினால அம்மாவாக்கி கொண்டு அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். இன்னொரு இடத்துல பாருங்க அதுக்கு முன்னாடி அவள் அடைய தவறான வழியில அடைய முற்பட்டாள் அப்படின்றபடினால அவளை மானவங்கப்படுத்தி அனுப்புறான். அப்ப கெட்ட வழியில வந்தாலும் அம்மா அம்மா தான் இல்லையா, தவறான வழியில வந்தாலும் எப்படி இருந்தாலும் அவள் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவள். அவள் தேவலோகத்தில் அம்மையா இருந்தாலும் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவள். பெருமாள் எவ்வளவு சாஸ்திரார்த்தத்தை நமக்கு எடுத்து காட்டினாங்க நமக்கே தெரியும். இது நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஓரிடத்துல அரக்கியா வந்தால் மோட்சத்தை கொடுத்தான், இன்னொரு இடத்துல அரக்கியா வந்தால் மானபங்க படுத்தி அனுப்பினான். இது பெருமாளுக்கு எப்படி ஒரு பாரபட்சம்னு தோணும், ஆனால் அப்படி இல்லை. ஒரு இடத்துல அரக்கியா வந்தாலும் தன்ய பானத்தை கொடுத்தாள் அப்படின்னு அப்படின்னா அவளுக்கு மோட்சம். பெரியாழ்வார் சொல்றா, நீ யாருக்குதான் மோட்சம் கொடுப்பேன் இல்லையா, ஒரு வரநிலை அப்படின்றது இருக்கும் போல். ஓ, ஒரு நல்லது பண்ணோம் அப்படின்னா சத்பாத்திரே பிரதானம் தானம். சில படங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம், இங்கேந்து வருவா இந்த வாசல்ல, கோவில் வாசல்ல பிக்ஷை கேட்கறதுக்காக சில பேர் இருப்பான். பத்து பேர் உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு வரும்போது பத்து முதல்ல அஞ்சு பேருக்கு போடுறது இல்லை, பின்னாடி இருக்கக்கூடிய நாலு பேருக்கு போடுறது இல்லை, அது என்னவோ ஆறாவது உட்கார்ந்து இருக்க வருதா, இவருடைய பத்து நாள் பங்காளி மாதிரி நேரம் கொண்டு வந்து அந்த ஆறாவது உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போடுது. சில இடங்கள்ல பாத்துக்கலாம், ஏன்னா சத்பாத்திரத்துல கொடுக்கணும், கண்ட இடங்கள்ல தானம் பண்ணக்கூடாது இல்லையா. எனக்கு ஒருத்தர் புத்தகம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாருன்னா அது தானம், நான் படிப்பேன் அப்படின்றதுனால அது எனக்கு தானம் கொடுக்கலாம். எனக்கு ஒருத்தர் ட்ரிக்கர் ஜீன்ஸ் வாங்கி கொடுக்குறாருன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க. நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒருத்தர் 1500 ரூபாய்க்கு வாங்கி வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட்டை வாங்கி வந்து கொடுத்து இதை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்து கொடுக்க, அது கதாப்பு நடக்காது. நான் போட்டுட்டா விசித்திரமா இருக்கும், யோசிச்சு பாருங்க. அவ எடுத்து எனக்கு கொடுக்குறானா, நல்லது பாருங்க. இந்த வேட்டி ஒரு எங்க மாமனார் அத்தை வாங்கி கொடுத்தா, இது வந்து ஒரு 5000 ரூபா இருக்கும், இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா ஆனந்தமா வச்சுப்பேன். யாரோ ஒருத்தர் ஜீன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்கன்னா நான் எப்படி ஏற்றுப்பேன், எதையும் துட்டு கொடுத்து வாங்குறது இல்லை. அதனால சொல்றேன், அதனால மாமனார் கொடுத்தேன் இல்லையா. நாம எடுத்து செலவு பண்றதே இல்லை, எத்தையும் எடுக்க செலவு பண்றது, நோட்டு 1 ரூபா கூட நம்மகிட்ட எதுவும் செலவாகாது. எதா இருந்தாலும் அவர்கள் என்ன ஆற்றுல பண்ணியிருக்காளோ அது எதுவும் கொடுத்தா காட்டு போயிடும், வேற யாரோ கொடுத்தா காட்டு போயிடும், அவ்வளவுதான். எதையும் செலவு பண்ணி அதன் மூலமாக அதிகமாக செலவு பண்றதுனா புத்தகம் தான் இருக்கும். நம்ம பார்த்து வந்து பாருங்க, ஒரு 2000-3000 புத்தகம் இருக்கும். என் டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 மொத்தம் பிடிஎஃப்ல வச்சிருக்கோம், வேற எதுவும் குழப்பம் இல்லை, இதான குழப்பு. 65 வயசு வரைக்கும் இப்படி இது ஓட்டுறதான பெருமாள் சங்கல்பம் இருந்தால் இதான் வேற ஒரு வழி இல்லை. என்னுடைய மனைவியும் பார்த்துக்கலாம், அதுக்கு மேல அவளுக்கும் அவர்களுடைய வளர்ப்பு இல்லையா. நம்ம சொந்தக்கார பெரியவாள்லாம் வந்திருப்பான், இப்ப தெரிவிச்சேன் எங்க இருக்காருல, கவிதா சூரிய மாமா எங்க இருக்கேன், எங்க மாமனார் சுவாமி இல்லையா, அவருக்கும் தெரியும். அவள்லாம் அதிகமாக செலவும் பண்ண மாட்டான், எல்லாம் பிரமாதமான ஆட்கள், சாத்தியார் சாட்டே வளர்றவான் இல்லையா. அதுவும் அதுக்கு மேலே எதுவும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதும் கிடையாது, ஐவன் தான் இருக்காரு, எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதும் கிடையாது இல்லையா. அந்த மாதிரியான இடத்துல வந்துவான். அப்போ எதற்கு சொல்றத, எந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாலும் கட்டுக்கோப்பாக உபயோகப்படுத்தணும், என்ன செலவு செய்தாலும் கட்டுக்கோப்பாக செலவு பண்ணணும். தன் தகுதிக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது, தன் தகுதிக்கு மீறி வார்த்தைகளே விடக்கூடாது, எதுவுமே விடக்கூடாது இல்லையா. ரொம்ப முக்கியம், என் தகுதிக்கு மீறி நான் வார்த்தைகளை சொன்னால் அதுவும் கட்டமாக. சில பேர் பார்த்தால் நான் வந்து பேனை பெருச்சாலை ஆக்கிடுவேன் அப்படின்வா, கண்டிப்பா அவரால் பேனை அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய புழுவா கூட ஆக முடியாது இல்லையா. பேன் பேனா தான் இருக்கும், பெருச்சாலை பெருச்சாலையா தான் இருக்கும், அதை ஆக்கக்கூடிய சர்வேஸ்வரனால தான் ஆக்க முடியும். ஆனால் என்னால் எல்லாமே பண்ண முடியும். இப்ப நான் கூட சொல்லலாம், என்னால இனோவா கார் எடுத்துன்னு தனியா நான் காஷ்மீர் வரைக்கும் போவேன் அப்படின்னு என்னாலும் சொல்ல முடியும். ஆனா இனோவா கார இந்த முதல் ஆத்துல இருந்து பக்கத்தாத்து விடுறது கூட எனக்கு தெரியாது இல்லையா. ஆனா சொல்ல போய் ஏன்னா நீங்க யாரும் பார்த்தது இல்லை, இங்க இருக்கிறவா யாரும் நான் கார் ஓட்டி பார்த்துறேன், அதனால நான் பிளைட் கூட போட்டுவேன், எனக்கு என்ன இருக்கு ஸ்பைஸ் ஜெட் கூட என்னால ஓட தெரியும் சொல்ல முடியும். எல்லாம் தாராளமா சொல்லலாம், ஆனா ஒன்றும் பண்ணவே முடியாது. என்னால மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற மந்திரம் கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமாயணமும் வேதாந்த சாஸ்திரம் மட்டும் தான் தெரியும். எத்தனையோ பேர் கேட்டுட்டான், நான் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு ரிமோட் ஏரியா, மதுராந்தகத்திலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் உள்ள போகணும், அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு லே அவுட், அங்கே வந்து எல்லாரும் இருப்பான், நம்ம மட்டும் இருப்போன்றது கிடையாது, நமக்கு ஒரு அக்ரஹாரம் மாதிரிலாம் கிடையாது. ஆனால் நம்ம போனா எல்லாரும் அதற்கான மரியாதைகள்லாம் கிடைக்கும் இல்லையா. ஒரு ப்ரொஃபஸர் முதல்ல இருந்து நம்ம இருக்கிற இடத்துல லே அவுட்ல ஒரு 50-60 வீடு இருக்கு, அங்க எல்லாருமே எந்தெந்த விஷயங்கள்னால அப்பாங்கிறதுனால அப்பா கிட்ட வந்து இந்த நாளெல்லாம் பாக்குறதெல்லாம் கேட்டுட்டு போவோம். இப்ப நம்ம கிட்ட வந்து சுவாமி கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நீங்க வந்து எல்லாம் தெரியுமா இல்ல, எனக்கு கல்யாணம் பண்றதெல்லாம் தெரியாது, நான் அதுக்கெல்லாம் படிக்கல. என்ன சுவாமி நீங்களே படிக்கலன்ற, நிறைய படிச்சவர் நினைச்சிருந்தாலும் சுவாமி நாங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறப்பா, நான் படிச்சது வேற விஷயம், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, எல்லாம் என்ன உட்கார வச்சேன்னா என் வாயில ஒரு மந்திரமும் வராது, அதற்கென்று தனிய விஷயம்லாம் இருக்குதான். இல்லை சுவாமி நீங்க மந்திரங்கள்லாம் படிக்கலையா, கண்டிப்பா நான் மந்திரம்லாம் ஆ ஆ இவ்வளோ தெரியாது, எனக்கு நீ பேச சொல்லு, பாடம் நடத்த சொல்லு, நல்லா பக்கம் பக்கமா நடத்துவேன். அது கூட எனக்கு வந்து என் பாடத்தை கேட்டாலும் தெரியும், நீ அதுக்கு மேற்பட்டு எல்லாம் கேட்டா தெரியாது. சூர்ப்பனகை எது சொல்ற, சூர்ப்பனகையினுடைய வேலை என்ன? பெருமாளை சேவித்தோமா, பெருமாளை விட்டு சென்றோமா இருக்கணும் இல்லையா. தன் தகுதிக்கு மீறி வார்த்தையை சொல்லியது ராமன், தன் தகுதிக்கு மீறி வார்த்தைகளை வெளிப்படுத்தியது சூர்ப்பனகன், தன்னுடைய காரியத்திற்கு மேல செயலை வெளிப்படுத்தியது லக்ஷ்மணன் இல்லையா. தன்னுடைய தகுதிக்கு மேல வார்த்தைகளை ஈர்த்தது, தன்னுடைய தகுதிக்கு மேல மாற்றாருடைய வார்த்தைகளை கேட்டது என்பது ராவணன். எவ்வளவு பாருங்க, ராவணனுக்கு நல்லோ கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன ஒரேனா போயிட்டு என்றோ இப்ப சொன்ன இல்லையா. ராவணனுக்கு எத்தனை பேர் தான் உபதேசம் பண்றது? ராவணனுக்கு முதல்ல மாரீச்சன் உபதேசம் பண்றான். மாரீச்சன் எவ்வளவோ சொல்றான், ஏ பாபி நான் உன்னிடத்துல தஞ்சம் புகுந்தேன், என்ன மறுபடியும் அவனுடைய அம்பால சாகடிக்கிறியே, நியாயமா இது? அவன் வந்து சாதாரணப்பட்டவன் கிடையாது, அவன் சீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சீமன் நாராயணன் ராமனா வந்திருக்கிறான். அந்த சீதைன்றவள் சாதாரணப்பட்டவள் கிடையாதுரா, அவரையெல்லாம் அபகரிச்சுட்டு வர முடியாதுரா. வேண்டாண்டான், யாருடைய அறவுரையும் கேட்கல, யாருடைய அறிவுரையும் கேட்கல. கும்பகர்ணன் எவ்வளவு சொல்றான், வாணா சுவாமி நான் உனக்கு நீ எனக்கு அண்ணா, நான் உனக்கு அறிவுரை சொல்லக்கூடாதுன்னு கும்பகர்ணன் எவ்வளவு சொல்றான். மாற்றான் மனைவியை அபகரிப்பது என்பது குற்றம் கேட்கவே இல்லை. ஏன்னா தன் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. ராவணன் தன் தகுதி என்ன அப்படின்னு பிரிச்சு பார்க்கணும். அண்ணன் என்ன, அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணன் போய் அக்னி குண்டத்துல விழு அப்படின்னு சொன்னா விழக்கூடாது. அது அக்னி குண்டம் நல்ல விஷயம் வந்தா பரதன் அக்னி குண்டத்திலே விழுவான்னு சொன்னான். அது ராமனுக்காக இட்ட கட்டளை. நீ வரலன்னா நான் விழுந்துருவேன், தர்மத்தை காப்பாற்றுறேன். அந்த 14 ஆண்டுகள் ஒரு சின்ன மாதிரி போச்சாலும் நான் விழுந்துருவேன். சீதையை அக்னி குண்டத்தில் இறங்கினா தன்னை நிரூபிப்பதற்காக இறங்கினான். கும்பகர்ணன் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக ராவணன் பக்கம் நின்றான். அவன் கஷ்டத்தை அனுபவித்தான். தான் அதே விபீஷணன் இது நல்லது இது தவறு அப்படின்னு பகுத்து ஆராய்ந்தான், நல்ல விஷயங்களை அடைந்தான். அப்போ தன் தகுதிக்கு மேல் 4 விஷயம் பார்த்துருக்கோம். ராமனும் விளையும் தீமையேன்னு கம்பனுடைய வார்த்தை. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு செமினார், ஒரு அதாவது ஒரு ஒர்க்ஷாப் தமிழ், இந்த காஞ்சிபுரத்தின் பக்கத்தில் கிருஷ்ணா காலேஜில் பேச கூட்டிருந்தா விளையும் தீமையே அப்படின்னு ஒரு தலை கொடுத்தேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி விளையும் தீமையே அப்படின்னு சொல்லும்பொழுது யார் யாருக்கு விளையும் தீமை ராமாயணத்தில் அப்படின்னா, முதல்ல ராமனுக்கு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா ராமனுக்கு எப்படி தீமை விளைந்தது. ராமன் சூர்ப்பனகையோடு கம்மன் பாசுரங்களின் வாயிலாக தேவையில்லாத விஷயங்களை முதன் முதலாக பேசியது தீமை விளைந்தது. அப்போ லக்ஷ்மணன் தன்னுடைய செயல்கள் தெரியுமோ இல்லையோ, கோபம்ன்றது எல்லா சமயங்கள்லையும் வெளிப்படுத்தக்கூடாது. எல்லா சமயங்கள்லையும் எப்படியும் வெளிப்படுத்தினா தப்புதான் வரும். கோபங்கள் குருத்த பாப்பான்னு ஜானாதி குருத்தோ ஹத்தியான் குரு நபி இல்லையா. அதாவது கோபப்பட்டா இது பாபம் இது புண்ணியம்னு பகுத்து தெரிய அறிய தெரியாது. கோபப்படக்கூடாது. குருத்தோ ஹத்தியான் குரு நபி, கோபம் வந்தா குருவை கூட கொண்டுடுவோம், அப்புறம் அப்பா வந்து அழுவோம். ஐயோ பாபா என்ன பரசுராமர் அழுதாரு, கோபத்துல அப்பா சொல்லிட்டாரு, ரேணுகா தேவியை கொண்டுட்டாரு, அப்புறம் வேற வழி இல்லை, எனக்கு அம்மா ஓணும்னு அழுதாரு. எனக்கு வேற என்ன பண்றது, அம்மா ஓணும், நான் என்ன பண்ணுவேன், நீ வச்சு அப்பா வந்து சும்மா இரு, எனக்கு அம்மா ஓணும், அப்புறம் என்ன பண்றது, தலையை மாற்றி வச்சா அது வேற கதை, தலையை போய் தேடி எடுத்துன்னு வந்தாங்க. அப்போ கோபப்பட்டால் குருவை கூட கொன்று விடுவோம். எங்க வருது, சுந்தரகாண்டத்தில் ஹனுமான் சொல்றார், நான் கோபப்பட்டு லங்கையை அழித்து விட்டேனே, அந்த லங்கைக்குள்ளத்தான சீதையும் இருக்கிறாள் அப்படின்னு ஹனுமான் சொல்ற. அப்போ கோபப்படன்றது கூடவே கூட. அப்போ லக்ஷ்மணன் கோபப்பட்டால் கஷ்டத்தை அனுபவித்தார். சரி, இது இந்த விஷயத்தை பார்ப்போம். சூர்பனக விஷயம், சூர்பனகவரா தருணவும் ரூப சம்பன்னவும். இவளை பார்க்கும்போது ராமன் இருக்கான், ராமன் இருக்கக்கூடிய அழகு என்ன, அழகாலே தம்மை ஆட்டி வைத்தவன். தமிழ் ரொம்ப அழகா சொல்ற, அழகாலே தன்னை ஆட்டி வைத்தவன் யாரு, ராமன். நம்ம எல்லோரையும் அழகாலே ஆட்டி வைப்பான், ஆனால்தான் அவனுக்கு ராமன் பேரு. ரமத்தே யோகினந்தே, நமக்கு மட்டும் ராமன் மேல ஆசை வராதான், யோகிகளுக்கே ஆசை வரும். யோகிகள் யார் மேலேயும் ஆசைப்பட மாட்டான், ஆனா யோகிகளுக்கே ராமன் மேல ஆசை வரும். அப்படிப்பட்ட அழகுடையவன் ராட்சசிக்கு ஆசை வரதா? ராமன் யோகிகளுக்கே ஆசை வரதா? ராட்சசி வராமையா இருக்கும். அப்ப ராட்சசியா இருக்கக்கூடியவள் முதல் முதல்ல தன் தகுதிக்கு மேல ஆசைப்படுறான். ஏன்னா சூர்பனகை என்பவள் கணவனை இழந்தவள், நல்லா தெரியும். ஏன்னா கணவன் வேற யாரோ கொல்ல, ராவனே கொண்டான். தன் தங்கையுடைய புருஷனை தானே கொண்டான். ஏன்னா ஏதோ ஒரு சந்தேகத்தினால தெரியாம கொண்டான். இப்போ அதற்கு பழி வாங்குவதாக சில பேரிடத்திலையும் ராமாயணத்தை சொல்றான். சூர்பனகை வந்து ராவனை அதற்காக பழி வாங்கினாள் அப்படின்னு சொல்லப்படுறது. சில சமயத்தில் என்ன சொல்றது, ராமன் மீது ஆசைப்பட்டு கொண்டு ராவணனை தூண்டிவிட்டாள் என கம்பன் அப்படிதான் சொல்றான். சூர்பனகை எப்படி ராமனை வர்ணிக்கிறான்றது, சீதை எப்படி வர்ணிக்கிறான்றது பார்க்கும்போது கம்பன் சொல்றது ரொம்ப அழகா இருக்கும். அப்ப சூர்பனகை என்ன பண்றா, தருணவு ரூப சம்பன்னவு அப்படின்னு. இது இப்படிப்பட்ட ஒரு அழகோட ஒரு புருஷன் மானிடன் இருக்க முடியுமா? ரிஷி வேஷத்துல இருக்கான், ஜடாமுடி தரிச்சுட்டு இருக்கான், கருப்பா இருக்கான். கருப்பா இருந்தாலும் இவ்வளவு அழகா இருக்கான். இந்த சில கருப்பு ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறது, அவ்வளவு அழகா இருக்கான் இவன். அப்ப இவ்வளவு அழகாக ஒருவன் இருக்கும் பொழுது அவனை எப்படி அடைவது? அடக்கி வேஷம் போட்டு போனா அடைய முடியுமா? முடியாது. அப்ப கம்பன் சொல்றான், லோகத்துல எப்படி அழகு என்றால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அழகுல இவ போறான். அந்த அழகுல போறான். ஏன்னா ராமனே இவளை பார்த்து கம்பன் சொல்றான், அவர் சொல்ற வார்த்தை பார்க்கும் பொழுது இந்த ஜெகத்துல இது போன்ற அழகு பார்க்க முடியாது இல்லையா, இது போல் அழகு பாருகளும் பார்க்க முடியாதுன்னு சொல்றான் ராமன் சூர்பனகையின் இடத்துல. அப்படி ஒரு அழகோடு போறான். சீதை உள்ள இருக்கா, பர்ணசாலைக்குள்ள சீதை இருக்கா, பர்ணசாலைக்கு வெளியே ராமன் உட்கார்ந்து இருக்கான். லக்ஷ்மணன் தீர்த்த எழுத்துன்னு வர போறான். ராமன் என்ன பண்ணணும் காரியம் நல்லா பாருங்க, ராமன் பண்ண காரியம் என்ன? ஒருத்தி வந்தா எதுக்குமா வந்த, சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாது? ஏன்னா மாற்றான் மனைவி இனத்துல எப்படி பழகணும் அப்படின்னு போது லக்ஷ்மணன் சொல்றான், இந்தந்த கிஷ்கிந்தையில சுக்ரீவன் சில நகைகள் தான் காட்டுறார். அப்போ லக்ஷ்மணன் சொல்றான், லாபம் ஜானாமி கேயூரே, எனக்கு வளையல் தெரியாது, எனக்கு நாகம் ஜானாமி குண்டல், எனக்கு குண்டலம் தெரியாது, எனக்கு ஹாரம் தெரியல, யாருக்குன்றது எனக்கு தெரியல, ஆனால் நூபுரே தூ அகம் ஜானாமி, காலில் போட்டிருக்க இந்த தண்டை இருக்கு பாருங்கோ, அது நூபுரம், அது எனக்கு நல்லாவே தெரியுது, அது சீதை தான். ஒண்ணு ஒன்னா காட்டுறாரு, இந்த குண்டலத்தை பாரு இது எனக்கு தெரியல சுவாமி, ஹாரத்தை பாரு எனக்கு தெரியல சுவாமி, இந்த இடுப்பு ஒட்டியானத்தை பாரு எனக்கு தெரியல சுவாமி, இல்ல கனையாளி கொடுக்கிறாலும் இல்லையா, இதை பாரு தெரியல சுவாமி, எதுவுமே எனக்கு தெரியல இல்லையா, ஆனால் கண் எனக்கு காலில் இருக்கக்கூடிய தலங்கை இது பாருங்கோ, அதை காமிக்கிறான், நூபுரேசு அகம் ஜானாமி, கண்டிப்பா இது சீதையில் தான். ஏன் அப்படின்னா நித்தியம் பாதாபி வந்ததால் நான் தினம் அவருடைய நான் முகத்தை பார்த்ததில்லை, ஒரு முறையுட நான் தலை நிமிர்ந்து அவருடன் பேசியது இல்லை, தலை குனிந்துதான் பேசியிருக்கிறேன். நான் நூபுரத்தை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நூபுரத்து அகம் ஜானாமி, நூபுரத்தை பார்த்திருக்கிறேன். அப்ப எப்படி பழகணும்? மாற்றான் மனைவி தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் ஸ்தானத்தில் இருக்க யாராரிடத்தில் எப்படி பழகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் தாய் போன்று பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் யாரு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தாய் போன்று பாதுகாக்கக்கூடிய பெண்மணிகள் அப்படின்னா முதல்ல அதாவது சபத்னி மாதா, அப்பாவினுடைய இரண்டாவது மனைவி, அவள் வந்து தாய் போன்று பார்க்க வேண்டியவள். ராஜபத்னி, ராஜபத்னியை தாய் போன்று பார்க்கணும். அதே மாதிரி குருபத்னி, குருபத்னியும் தாய் ஸ்தானத்தில் தான் பார்க்கணும். அதே மாதிரி ஜேஷ்ட பத்னி, அண்ணனுடைய மனைவியும் தாய் பத்னியை தாய் போல தான் பார்க்கணும். அதே மாதிரி மாமி, தாய் மாமாவுடைய மனைவி மாமியும் தாய் ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும். அதே மாதிரி மனைவியினுடைய அக்கா, மனைவியினுடைய தங்க, இவாளையும் தாய் ஸ்தானத்துல தான் பார்க்கணும். அதே மாதிரி பத்னி மாதா, பத்னியினுடைய அம்மா இருக்காளே மாமியார், அவளையும் தாய் ஸ்தானத்துல வைத்து தான் பார்க்க வேண்டும். இது எல்லாத்தையும் மாற்றி பார்த்தால் எங்க சொல்றதுன்னா, கண்டிப்பா தன் இவாளை காம வசப்பட்டு கொண்டு பத்னி ஸ்தானத்துல வச்சிருந்தாள் அவளுக்கு சத்திய தண்டோ வதஸ்மிருதே மரேத் அப்படின்னு பாலிவாதத்துல பெருமாள் சொல்றான். இவாள் யாரு ஒத்தரையும் பத்தினி ஸ்தானத்துல காம வசப்பட்டு கொண்டு வச்சுட்டாள், வச்சு பார்த்துட்டாள் அவ்வாறு. அதாவது அப்புறமா தண்டனைன்றதுலாம் கிடையாது, 15 நாள் ரிமாண்ட்ல போறதுலாம் கிடையாது. கேள்விப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உடனே சிறைச்சே இருந்தான். வாலி வருத்தில சொல்றார், இதனால்தான் நான் உன்னை கொள்றேன் அப்படின்னு சொல்றார். தம்பி மனைவிய நீ பலவந்தமாக அபகரித்துக் கொண்ட காரணத்தினால உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்ற. அப்போ ராமனும் சூர்பனகின் இடத்துல தவறாக பேசுகிறான்றது இல்ல, சில விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை பேசுறாரு. அப்ப சீதை வந்து பார்க்கிறார், சூர்பனகை வந்து பார்த்தால் லக்ஷ்மணன் இடத்துல போய் பார்க்கிறார். லக்ஷ்மண தேவையில்லாமல் தகுதி இல்லாத ஒரு காரியத்தை பண்றான், தனக்கு தகுதி இல்லை. பெண்ணிடத்துல தவறாக நினைக்க கூடாது, ஏன்னா பின்னாடி அவனே நூபுரத்து அபிஜான அப்படின்னா, நான் வந்து நூபுரத்தை கூட நூபுரத்தை தவிர வேற ஒரு நகையை பார்த்ததில்லைன்னு சொன்னவன், நான் வந்து பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மதிப்பை கொடுக்குறேன்னு சொன்னவன், அவ அரக்கியா வரல, அவ எப்படி வந்திருக்கா, உயர்ந்த ஒரு அழகான தோற்றத்தோட வந்திருக்கா. ஆனால் லக்ஷ்மணன் என்ன பண்ணார், இவருடைய செயல் தவறாக இருந்தாலும் அவர் நடந்து கொண்டதும் தவறு, அதிகப்படியான ஒன்று அப்படின்னு அவர் மானபங்கப்படுத்தினார் அப்படின்றதையும் நாம பார்க்கிறோம். அப்ப இப்படி சூர்பனகையினுடைய விஷயத்துல பார்க்கும் பொழுது, இங்கிருந்து மானபங்கப்பட்டவள் நேர ராவண இடத்துல போறார். ஏன்னா இங்க கரண் கரதூஷணாதிகள் உங்களுக்குதான் தெரியும், கரண் திரிசிரதன் அப்படின்னு முதல்ல அங்கதான் போறார். அந்த கரதூஷணாதிகளையும் கரண் திரிசிரதன் அப்படின்றதையும் வதம் பண்றார். இங்கிருந்து ராவண இடத்துல போய் பார்க்கிறார். ராவணன் கேட்கிறான், இவரோ நல்லவன் பாருங்க, ராவணன் எடுத்த உடனே தவறு பண்ணல, நல்ல ராமாயணத்திலையும் சரி, அதாவது வால்மீகி ராமாயணத்திலையும் சரி, கம்பராமாயணத்திலையும் சரி, ராவணன் விஷயத்துல தவறாக எதையும் சொல்லவே இல்லை. அப்ப ராவணன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டால், நீயனை இழைத்த குற்றம் என்ன, இப்படி மானபங்கப்பட்டு வந்திருக்கா, மூக்கருப்பட்டும் மார்பருப்பட்டும் வந்து நிற்கிறா ஒரு பெண், அவ பெண் தங்க, அதுவும் தங்க தங்க, இப்படி மானபங்கப்பட்டு வந்திருக்கும் பொழுது அண்ணனுக்கு கோபம் தானே வரணும். அப்ப சூர்பனகையுடைய ஒரு ஸ்வரூபம், சூர்பனகையுடைய ஒரு நடத்தை ராவணனுக்கு நல்லாவே தெரியும். சூர்பனகையுடைய நடத்தையானது ராவணனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றபடியினால ராவணன் என்ன பண்றான், எவ்வளவு நல்லவன், நீ இடை இழைத்த குற்றம் என்ன, நீ என்ன தவறு பண்ண அப்படின்னு முதல்ல இவோ சீதையை பற்றி எடுத்து சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராமன பத்தி ஸ்தோத்திரம் பண்றான். ராமனை பத்தி ஏன் ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்னா, எப்படியாவது ராமனை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்றதுதான் சூர்பனகையினுடைய நோக்கம், தன் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது. ராமனை எப்படியாவது அடைந்தே தீரமாட்டோமா, ராமனை அடைவதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, ராவணன் மனசுல ஆசையை உண்டு பண்றதுதான் ஒரே வழி. நான் இப்படி மூக்கருபட்டும் அங்கங்கள் சிலது அறுபட்டும் மானபங்கப்பட்டு வந்திருக்கும் பொழுது என்னுடைய அண்ணனா இருக்கக்கூடியவன் பதறி போகாமல் நீ இடையே இழைத்த குற்றம் என்ன அப்படின்னு கேட்கிறான்னா, அவனை எப்படி காலி பண்றது முதல்ல முக்கியம். முதல்ல அண்ணாவை காலி பண்ணணும், அதுக்கப்புறம் மற்றவாறு காலி பண்ணணும். நீ எப்படி இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லுவ, அப்போ ஆல்ரெடி இவ மனசுல துவேஷமும் இருக்கு. என்ன துவேஷம், தன்னுடைய கணவனை கொன்றவன் ராவணன், அந்த துவேஷம் வேற இருக்கு, அது வேற இவ மனசுல இருக்கு. இது இல்லாம இப்போ இவ மனசுல காமமும் குடிகொண்டு இருக்கு. அவனும் நல்லவன் ராவணன், அவன் மனசுல தேவையில்லாத ஒரு காமத்தையும் ஏற்றி விடுகிறார், தகுதிக்கு மீறி ஆசைப்பட வைக்கிறார். அப்ப சொல்லும் போது கம்பன் சொல்றா, ராமனை பற்றி, அதாவது சூர்பனகையினுடைய பார்வையில கம்பன் ராமனை பார்ப்பது ரொம்ப அழகு. தருணவு ரூபசம்பன்னவு இல்லையா, அதுவும் இந்த ஒருத்தன் பார்த்தால் வெள்ளவெளேன்னு இருக்கான், ஒருத்தன் பார்த்தால் கருப்பா இருக்கான். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு பாத்தீங்களா, இருளும் ஒளியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குமா, நான் பார்த்தேன்ற, நான் பார்த்தேன் அப்படி இருக்கா, இருளும் ஒளியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கு. இருள் வந்தா ஒளி வந்தா இருள் நீங்கிடும், இருள் இருந்தால் ஒளி வரவே வராது, ஆனால் இருளும் ஒளியும் சேர்ந்து இருக்கு ஒரு இடத்துல. அவன் அப்படியா ரொம்ப சந்தோஷம். இரு மானிடர்கள் செய்த குற்றம், மானிடர்கள் செய்த குற்றமா? இன்னும் ஆச்சரியம் ராவணன், அப்ப இவ ஏதோ பண்ணிருக்கான். அனாவசியமா பப்ளிக் கிட்ட சண்டைக்கு போக கூடாது, யாரா இருந்தாலும் சரி. பெரிய பெரிய பெரிய ரவுடிகளா இருக்கக்கூடியவாள்தான் பார்த்தா தெரியும், சினிமாவில் கூட பார்த்துக்கலாம். அனாவசியமா பப்ளிக் கிட்ட போய் சண்டைக்கு போக கூடாது. இப்போ மானிடர்கள் இழைத்த குற்றம் அப்படின்னு சொன்ன உடனே நீ மனுஷனிடத்துல போய் சண்டைக்கு போவியா? நீயோ ஒரு ராட்சசி, உன் வேலை என்ன? ராட்சசன இடத்துல சண்டைக்கு போனோம், இல்ல தேவர்கள் இடத்துல சண்டைக்கு போனோம், ரிஷிகள் இடத்துல சண்டைக்கு போனோம், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும். போயும் போயும் பிள்ளைக்காப்பத்தையும் மனுஷன் இடத்துல சண்டைக்கு போனோம், உனக்கு தேவையாது. அவனே சாஞ்சா மோர்ஞ்சா சாப்பிட்டு ஏதோ ஒரு மூலையில இருப்பான் இல்லையா, பத்தாம் தேதியே அவனுக்கு மாத்த கட்டி வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறவன் தான் மனுஷன், அவன்கிட்ட எதுக்கு போன? அப்ப நீ இடை இழைத்த குற்றம் என்ன? அப்ப பார்த்தா இப்படி ஒரு சொன்ன உடனே, இல்ல சுவாமி அங்க ஒரு பொண்ணை பார்த்தேன் இல்லையா, பெண் பொண்ணான மேனியை உடைய ஒரு பெண்ணால் வந்த குற்றம் இது. போட்டா அடுத்த விஷயத்த, பொண்ணாலான மேனியை உடைய பெண்ணால் வந்த குற்றம். கட கம்பன் சொல்றான், கடகடகட சிம்மாசனத்தை எனக்கு வந்துட்டான், பெண்ணால் வந்த குற்றம் இது. ஆல்ரெடி மந்தோதரின்னு ஒத்தியிருக்கா, இன்னொத்தி தானியமாலினு ஒத்தியிருக்கா. இது நமக்கு தெரிஞ்சு ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல தானியமாலினு சொல்லப்பட்டிருக்கு, மந்தோதரின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை இருக்கோ தெரியல. ஏன்னா சுந்தரகாண்டத்துல வர்ணிக்கிறார் ஹனுமான், அங்கங்க ஒவ்வொரு விதமா படுத்துட்டு இருக்கா. ஒருத்தி வீணையை வச்சு படுத்துட்டு இருக்கா, ஒருத்தி தம்புராவை வச்சு படுத்துட்டு இருக்கா, ராவணனுடைய அந்த புறத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படுத்துட்டு இருக்கா. அப்போ எத்தனையோ மனைவிகள் இருக்கத்தான் செய்யலாம், இல்லாம இல்ல. நமக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர், அப்ப நமக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் அப்படின்னு இருக்கும்பொழுது அத்தனை மனைவிகளை பார்க்கிறார். அப்போ அவர் அப்படி இருக்கும்பொழுது பொன்னால் ஆன மேனியை உடைய பெண்ணால் வந்த குற்றம் இதுல என்ன தெரியுது? அவனோட இருக்கக்கூடிய மனைவிகள் எல்லோரும் பொன்னால் ஆன மேனியை உடையவர்கள் இல்லைன்னு சொல்றோம். அவள்லாம் வந்து சாதாரண மனைவிகள், ஏன்னா இவன் ராட்சசன், அவள்லாம் ராட்சசி. மாநிலர்களுக்குள்ள பொன்னால் ஆணைய மேனியை உடையவர்கள் அப்படின்னா அது ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கு போல இருக்கு அப்படின்னு யாருன்னு கேட்டான். கொஞ்சம் புருவத்தை இறக்கி அப்படியா யாருன்னு கேட்டான். ஒரு ஆச்சரியம் இல்லையா, பீபத்தம் அப்படின்னு சொல்லப்படும். நவரசத்துல பல ரசங்கள் இருக்கு, அது ஒரு ரசம் இருக்கு பீபத்தம் அப்படின்னு ஒரு ரசம். திடீர்னு ஒரு பொருள் வந்தா நாம நம்முடைய முகத்துல ஒரு ஆச்சரியம் தெரியும் போது எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம் இருக்கும். ராவணனுக்கு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சூர்பனகை வாயிலாக இல்லை, ஏன்னா அவனுடைய சிறைச்சாலையில சில நாட்கள் இந்திராணி கூட இருந்திருக்கான். தேவர்களை அரப்பண்ணி வைக்கும் பொழுது சில நாட்கள், ஏன்னா பின்னாடி சுந்தரகாண்டத்துல சில வியாக்கியானங்கள்ல சொல்லும் பொழுது தசானனசே கிரகே தசமாதான் உபவாச அப்படின்னு கூட சில புராணங்கள் சொல்லப்படுது. ராவணன் சீதையை அபகரிக்கல, சீதை வேணுண்டே போய் சிறைச்சாலையில் இருந்தான், அசோகவனத்தில் இருந்தான். இது சில புராணங்கள் சார், ராவணால சீதையெல்லாம் போய் அபகரிக்க முடியுமா? கம்பராமாயணத்து ஒரு இடத்துல அதாவது பரணசாலையோட தூக்கலான்னு சொல்லப்படுறது. சில இடத்துல ஏன்னா சிந்திக்கையே நிழலை பிடிச்சி இழுத்தானா, ராவணால நிழலை பிடிச்சி இழுக்க முடியாதா? நிழலை பிடித்து இழுத்தான் அப்படின்னு சமர்த்த ராமதாசர் சொல்றார். இப்படி பவமூர்த்தி ஒரு மாதிரி சொல்றார், சிவபெருமான் ஒரு மாதிரி சொல்றார், பல கருத்துக்கள் அந்த சீதா அபகரண விஷயத்துல இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு மேனியை உடைய பொண்ணு அவன் பார்த்ததே இல்லை, இந்திராணிய கூட சரி அது மாதிரி பார்த்ததே இல்லை. அப்போ வந்து நின்று உடனே சூர்பனகளை யாருன்னு கேட்டான். உடனே சூர்பனகர் சொல்றார், வில்வோக்கும் விழி என்றாலும் வேல்வோக்கும் நெற்றி என்றாலும் சொல்லுக்கும் சொல்லுற்றுமோ. சுவாமி நான் சொல்லிட்டு போவேன், உவமை என்பது காமிச்சுட்டே போல, ஆனா அவளுக்கு நிலவு போல முகம் சுவாமி, ஆனா என் வாய்க்கு சொல்ல சொல்லே இல்லை. நிலவை காட்டிலும் நூறு மடங்கு, ஆயிரம் மடங்கு, பத்தாயிரம் மடங்கு அழகான ஒரு பெண். வில்வோக்கும் விழி என்றாலும் அவ வில்லு எப்படி இருக்கும் அது மாதிரி வேல் இருக்கும், விழி இருக்கும். வேல்வோக்கும் வில்வோக்கும் விழி என்றால் வேல்வோக்கும் நெற்றி என்றால் அப்படி, நெற்றி எப்படி இருக்கும் அதாவது இந்த புருவம் இருக்க அது அவ்வளவு கூர்மையா இருக்கும், பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். சாதாரண ஒரு பெண் ஒல்லியாக, அதுவும் பின்னாடி சொல்ற அதுவும் கிருஷ்ணமான ஒரு தேகத்தை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர், அவ பெரிய மகாராணியா அயோத்தியுடைய மகாராணியா அவ இல்ல. சாதாரண பர்ணசாலையில கணவனுக்கும் மைத்துனுக்கும் தடிக பண்ணி போட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணை வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிக்கிறவர்? உடனே பார்த்தான் ராவணன், எப்படியாவது அந்த பெண்ணை அடைந்தே தீர வேண்டும். ஏன்னா அவன் சாபம் தெரியும், சாபம் அவனுக்கும் தெரியும், சாபம் வந்து சூர்பனகைக்கும் தெரியும். அதாவது பிரியம் இல்லாமல், அதாவது ஒரு பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் அந்த பெண்ணை தொட்டால் இல்லையா, அந்த பெண்ணிடத்திலே தவறாக நடந்து கொண்டால் ராவனுடைய அழிவு ஏற்படும் அப்படின்றது ராவனுக்கும் நல்லா தெரியும், சூர்பனகைக்கும் நல்லா தெரியும். காமம் எல்லாவற்றையும் மறைத்துவிடும். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டால், தகுதிக்கு மீறி வார்த்தை சொன்னால், தகுதிக்கு மீறி செயலில் இறங்கினால், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டால் கண்டிப்பாக விளையும் தீமையே அப்படின்றது சூர்பனகை விஷயத்துல நம்மால பார்க்க முடியும். சரி, பெருமாள் ஏழின பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய ராட்சசி கூட ஒரு 10 நிமிஷம், அதாவது நல்லவர்கள் விஷயத்தில், தீயவர்கள் விஷயத்தான் பார்க்கணுமோ இல்லையோ, இதுக்கப்புறம் நல்லவர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் பார்க்கணும். 8:30 வரைக்கும் சொல்லியிருக்கேன், குடமான வரைக்கும் 8:30 மணிக்கு முடிச்சிருக்கோம். நாம சூர்பனகை விஷயமா பார்த்தோம், இதுக்கப்புறம் 3 பேர் சிம்மிக்க, அதாவது லங்கினி, சுரசா, சிம்மிகா அப்படின்னு 3 பேர் சுந்தரகாண்டத்தினுடைய முதல் சர்க்கத்திலேயே அவர்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. லங்கினி அப்படின்றவளும் லங்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு கிராம தேவதை. என்னைக்கு உன்ன ஒரு குரங்கு இடது கையாக ஒரு குத்து விடுறதோ அன்னைக்கு இந்த லங்கையினுடைய அழிவு ஆரம்பம் அப்படின்னு பிரம்மா அவளிடத்துல சொல்லியிருக்க. அந்த நாள் இன்று வந்து விட்டது அப்படின்னு ஹனுமானிடத்துல லங்கினி சொல்றான். அதனால உன்னுடைய நீ எதற்காக செல்கிறாயோ அந்த காரியம் நிறைவேறும். லங்கினிக்கு அப்புறம் பார்த்தால் நாகதேவத்தை மைனாக பர்வதம் வருது, அதுக்கப்புறம் சுரசான்ற நாக தேவத்தை வரும். சுரசான்ற நாக தேவத்தினுடைய வயிற்றுக்குள்ளே சென்று வெளிவந்து விடுகிறார். வாய்க்குள்ள போயிட்டு வெளில வரணும் அப்படின்றது அவருடைய கட்டளை. வாய்க்குள்ள போறோம் அவர் தானே, வாய்க்குள்ள போயிட்டு வெளில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதா அவர் சொல்ற. அதுக்கப்புறம் சிம்மிகா அப்படின்னு ஒருத்தி, அவள் வந்து நிழலை பிடித்து இழுப்பவள். இதை வச்சுதான் சமர்த்தராமதாசர் சொல்றார், சீதையினுடைய நிழலை பிடித்து இழுத்து சென்றான் ராவணன். ஏன்னா சிம்மிகையே இருக்கும்போது அவருடைய தலைவனா இருக்கக்கூடிய ராவணன் இழுக்க மாட்டானா? ஏன்னா சீதையை தொட்டு கையை பிடிச்சு இழுத்து போக முடியாது. சீதையை பர்ணசாலையோட தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா வால்மீகி பகவான் பர்ணசாலையில வந்து பார்த்தால் காணோம் அப்படின்னு எழுதியிருக்கார். அதற்கு மேல ஏன் வந்து சொல்லணும் அப்படின்றது. அப்ப சொல்றாரு, இந்த பின்னாடி வந்து இந்த சிந்திக்கா, இந்த சிந்திக்கையை வச்சுட்டு முன்னாடி சொல்றாரு சாயா கிரகார்த்தி அப்படின்னு, சாயையை பிடிச்சு இழுக்கும் போறார் ராவணன் அப்படின்னு. இப்ப நேரம் பிடிச்சு இருக்கிறா அவர் சிந்திக்கான்றவள், அவளையும் அழிச்சுட்டு ஹனுமான் மேல போறார். சுந்தரகாண்டத்தை பொறுத்த மட்டும் எல்லாருமே அழகு. சுந்தரே தர்வம் சுந்தரம் அப்படின்னு ஒரு, சுந்தரே கிண்ண சுந்தரம் அப்படின்னு ஒரு வார்த்தை. சுந்தரகாண்டத்தில் எது சுந்தரம் தான் இல்லை, எதுதான் அழகில்லை, சுந்தரகாண்டமே ரொம்ப அழகு. சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரி சுந்தரே சுந்தரோ கபிகி. சுந்தரகாண்டத்தில் குரங்கு அழகு, சுந்தரகாண்டத்தில் சீதா அழகு, சுந்தரகாண்டத்தில் வனம் அழகு. வனத்தெல்லாம் வர்ணிச்சிருப்பான், ஏன்னா பின்னாடி மதுவனத்தை பற்றி ஒரே சட்டத்தினால வர்ணிச்சிருப்பான். மதுவனம் ரொம்ப அழகு. சுந்தரகாண்டத்தில் குரங்கும் அழகு தான், இல்லாமல் இல்லையோ இல்லையோ. இந்த சின்ன குரங்குலேயே ஆரம்பிச்சு பெரிய குரங்கு வரைக்கும் எல்லாத்தையும் நாம சுந்தரகாண்டத்தில் பார்க்கிறோம். அதுவும் அதுக்கு புத்தியும் காமிக்கிற குரங்கு இல்லாமல் நாம பார்க்கிறோம். மதுவனத்தை போட்டு அழிச்சுட்டு அவனையும் அந்த மதுவனத்தை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு குரங்கு, அந்த குரங்கையும் போட்டு துவம்சம் பண்ணி அவன் தப்பிச்சவன் குழைச்சவனு சுக்ரீவனத்தில் ஓடி போயிடுவான். ஓடி போய் சொல்லுவான், இந்த மாதிரி குரங்குலாம் சேர்ந்து என்ன அழிச்சு அமைச்சிருத்துக்கோ, நம்ம தோட்டத்தையே துவம்சம் பண்ணிடுத்துக்கோ, சுக்ரீவனையும் உன்னிடத்துல நான் முறையிடுறேன்னு வந்து சொல்லுவான். அந்த மாதிரியும் இருக்கு சுந்தரகாண்டங்கள். அப்படி சுந்தரே சுந்தரியாக ராட்சசியாக சுந்தரகாண்டத்துல ராட்சசிகளும் ரொம்ப அழகு. அதுவும் ஹனுமான் போறார் ரெண்டு சர்க்கத்தினால வால்மீகி ராமாயணத்துல சுந்தரகாண்டத்தினுடைய ராட்சசிகளுடைய வர்ணனம். அதுவும் பார்க்கும்போது ராட்சசிகள்லாம் எப்படி இருக்கா, அது மாதிரி பார்த்ததே இல்லை ஹனுமான் சொன்னேன். எப்படி இருக்கா ராட்சசிகள்லாம், ஒருத்தருக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கு அழகுன்னு சொல்றாரு சுந்தரகாண்டத்துல ஹனுமான். அது எப்படிப்பட்ட அழகு பாருங்க, அவர் வாயால நிந்திக்கிறார். இந்த மாதிரி கோரமான உருவத்தை உடையவர்களை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லல, ஏன்னா அவர் பார்த்த பெண்கள் வேற இல்லையா, அவர் பார்த்த பெண்கள் சீதையே பார்க்கல, அவர் பார்த்த பெண்கள் தான் குரங்கு. புது வித உருவத்தோட பார்க்கிறார். எப்படி இருக்கார், ஒருத்தி கண்ணு இல்லை, ஒருத்திக்கு மூக்கே இல்லை, ஒருத்திக்கு காதே இல்லை. அதாவது கண்ணு இருக்கிற வேண்டிய இடத்துல காது இருக்கு, காது இருக்கிற வேண்டிய இடத்துல மூக்கு இருக்கு, வாய் பார்த்தால் மிச்ச பார்ட்லாம் முன்பக்கம் இருக்கு, வாய் மட்டும் பின்பக்கம் இருக்கு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க ஜந்துலாம். அப்போ விதவிதமாக உருவத்தை உடைய ராட்சசிகளை பார்க்கிறார் ரெண்டு தர்க்கத்தில். அதுவும் எப்படி படுத்திருக்கிறார், இவர்கள் எல்லோரும் ராவனுடைய மனைவிகள் நினைச்சுடுற. அதுவும் அந்த புறம் என்பது ரொம்ப பெருசா இருக்கு. அந்த புறத்துல கட்டில படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனைவி என்பவள் மண்டோதரி, மற்றவர்கள்லாம் அங்கங்க கீழே படுத்திருக்காங்க. ஒரு பெரிய டார்மெட்ரி ஹால் வச்சிருக்கிறேன், நடுவுல ஒரு கட்டில் போட்டுருக்கு, அந்த கட்டில ஒருத்தி மாத்திரம் படுத்திருக்காங்க. டார்மெட்ரி ஹால் தான் பெருசா இருக்கும் இல்லையா, ஒரு 40-50 பேர் தூங்குற மாதிரி இருந்தாங்க, அது டார்மெட்ரி ஹால். அப்போ அதை பார்த்தா எல்லாம் கீழே அங்கங்க படுத்திருக்காங்க. படுத்திருக்கவெல்லாம் ஒருத்தி ஒத்தி எப்படி படுத்திருக்கா, ஒருத்தி துணிகள்லாம் விலகி இருக்கும்பொழுது மிருதங்கத்தை வச்சுன்னு தலைக்கு வச்சுன்னு படுத்திருக்கான், தம்புராவை வச்சு படுத்திருக்கான், வீடியோ வச்சு படுத்திருக்கான், பல விதமான அலங்கோலத்தோடு படுத்திருக்கான். அதுவும் உத்து பார்க்கிறாரு சும்மா இல்லாம, இவர் அதே உத்து பார்க்கிற இந்த பெண்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி. அவ பெண்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு உத்து பார்க்கும் பொழுது, ஒருவருக்கு கண் இல்லை, ஒருவருக்கு மூக்கு இல்லை, ஒருத்திக்கு வாய் இல்லை, ஒருத்திக்கு காது இல்லை, ஒருத்திக்கு தலையே இல்லை இல்லையா, ஒருத்திக்கு மார்பகங்களே இல்லை, ஒருத்திக்கு கால்கள் இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் பூர்ணமாக இருக்கிறா போல கால்கள் இல்லைனா, கால்களுடைய வார்த்தைக்கு சொல்ல கால்களுடைய விவாகங்கள் இல்லை, இது வலது கால் இது இடது கால் அப்படின்னு பிரித்து காட்டக்கூடிய விவாகம் இல்லை. விக்கிரக மூலவர் விக்கிரகத்தெல்லாம் பார்த்தா தெரியும், சில விக்கிரகங்கள்லாம் சீனிவாசனுடைய விக்கிரகங்கள்லாம் இந்த மகாபலிபுரத்துக்கு போற்றிய வழியில பார்த்தீங்கன்னா தெரியும், கேப்பே இருக்காது கல்லுல. அதாவது உலோகத்துல பண்றதுல கேப் இருக்கும், உலோகத்துல வந்து வேட்டி உடுத்துறதுக்காக அது ஒரு சின்ன டைஸ் இல்லையா, அதுல வந்து கேப் இருக்கும். சின்ன கல்லால செய்த சிலைனா அதுல கேப் அடிக்கிறான். அவ்வளோ பெரிய மூலவர் விக்கிரகத்துல அது கேப்லாம் அடிக்க முடியாது உட்காந்து. அவன் என்ன பண்ணிடுவா, டைட்னஸ்க்காக தபதி கண்ண கூட ஒரே சீரா இருக்கும், அதாவது இரண்டு தொடையும் ஒட்டினா போல ஒரு உருவம் இருக்கும். இது சுந்தரகாண்டத்தில் சொல்லப்படுறது. இது என்ன உருவம்னு கேட்கிறார் வால்மீகி பகவான், அதாவது ஆஞ்சநேயர் வாயா கேட்கிறாங்க கேட்கிறார். இப்படி கூட ஒரு வலது துணையும் இடது துணையும் ஒட்டி இருக்குமா ஒரு உருவம், இந்த உருவம் எப்படி இருக்கு, இடது கால் அதாவது ரெண்டு கால் இருக்கு ஆனா நடுவில் கேப் இல்லை. அப்போ இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு இடத்திலும் இந்த மாதிரியான பிரிவுகள் ராட்சசிகள் இடத்துல பார்க்க முடியும். இது சுந்தரகாண்டத்தில் சொல்லப்பட்ட ராட்சசிகள். இதுக்கு மேலேயும் ராட்சசிகள் எல்லாரும் இருக்கா, ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தாங்க. இனிமேல் மந்தோதரிகள் அதாவது நல்ல ராட்சசிகள் விஷயமாக நாம பார்க்கலாம். இதுல வால்மீகி ராமாயணத்திலே சரி கம்பராமாயணத்திலே சரி மந்தோதரி விஷயமாக ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்கு, மயன்மகள் மந்தோதரி அப்படின்னு. அதே மாதிரி தான்யமாலினி விஷயமாகவும் ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்கு. திரிஜடை அப்படின்னு விபீஷணனுடைய பெண் இவள், விபீஷணனுடைய மனைவி யாருன்னு தெரியல, ஆனால் ஒரு இடத்துல மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ராமன் திருவடிவாரத்தில் தஞ்சம் புகுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க தவிர மனைவி யாருன்னு சொல்லல, ஆனால் பெண் யாருன்னு காட்டப்பட்டிருக்கு. அவளுக்கு வந்து திரிஜடை அப்படின்னு பேர். எத்தனையோ அதாவது சீதையை சுற்றி ஒரு 50 ராட்சசிகள் இருக்கா அப்படின்னு வச்சுட்டா, அதில் 45 ராட்சசிகள் கொடியவர்கள், 5 ராட்சசிகள் நல்லவர்கள், அந்த 5 ராட்சசிகளுக்கு தலைவியா இருக்கக்கூடிய ஒரு ராட்சசி திரிஜடை. இந்த திரிஜடை அப்படின்றவன் மிக நல்லவராக காட்டப்படுறான். கெட்டவாளா இருந்தாலும் அவாளையும் சில பேர் நல்லவாளா இருக்கும். அதுக்கு இத ஒரு உதாரணம். நல்லோர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள தீயவர்களும் இருப்பார்கள், கெட்டோர்களாக கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள நல்லவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு காட்டப்படுறது. இதெல்லாம் மந்தோதரி சுபகரு சுபமாப்னோதி பாபகருக்கு பாபமாப்னோதே விபீஷணா சுபம் பிராப்தா தொம் செய்வ நிகத்தோ மூவி அப்படின்னு சொன்னா ராவணன் மாண்டபிரன். புண்ணியம்னா புண்ணியத்தை அடையலாம், பாபம் பண்ணா பாபத்தை தான் அடைய முடியும். விபீஷணன் என்ன சுபம் பண்ணானோ தெரியல இப்படிப்பட்ட ஒரு கதி அடைஞ்சிருந்தான். நீ என்ன பாபம் பண்ணியோ தெரியல இப்படி பூமியிலே தொம் செய்வ நிகத்தோ மூவி இப்படி பூமியிலே படுத்து கொண்டு இருக்கிறாயே அப்படின்னு மந்தோதரி சொல்ற. முன்னாடியே ராவண இடத்துல எடுத்து சொல்றா வந்திருப்பவன் என்பவன் என தாரையும் இந்த விஷயத்தை சொல்ற. ராமாயணத்துல தாரையும் வால்மீகி வாலியின் இடத்துல தாரையும் சில நல்ல உபதேசங்களை சொல்றா. அதே மாதிரி மந்தோதரியும் சில நல்ல உபதேசங்களை ராவண எடுத்து சொல்றா. ஏன்னா வந்திருப்பவன் நாராயணன் அப்படின்றது எடுத்து சொல்றா. இதனால் சுக்ரீவனுடைய வார்த்தை வேற மாதிரி இருந்தது. இப்போ சுக்ரீவனுடைய வார்த்தை வேற மாதிரி இருக்கு. அவனுக்கு ஏதோ ஒரு பக்க பலம் இருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. நான் நேற்று சாயங்காலம் சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். யாரோ ரெண்டு பேர் வந்திருக்கா, அந்த ரெண்டு பேர் பார்த்தால் சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்த ஸ்ரீமன் நாராயணனும் தான் படுத்த பைநாகரை சுருட்டி கொண்டு கிளம்பு அப்படின்னு சொன்னா போல பாய சுருட்டி கிளம்பி வந்திருக்கான். எப்படி ஏதோத்தகாரி பெருமாளுக்கு சொல்றமோ கரிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சின்னு சொல்றமோ அந்த மாதிரி பாய சுருட்டின்னு கலந்து வந்திருக்கான். நம்மளை கொள்றதுக்காகவே தாரை வாலிமிடத்துல சொல்றான். அதே மாதிரி மந்தோதரியும் சொல்றான், நாராயணனே சாட்சாத் வந்திருக்கான், சாட்சாத் ஆதிசேஷனோட வந்திருக்கான் நாராயணனே, வேண்டாம் சீதையை கொடுத்து விட்டு சரணாகதி செய்து கொள்ளலாம். இவன் அப்பதான் சொல்றான் தம் வந்தே ராகவம் வீரம் நாராயண மனாமயம். அப்படி ஒருவேளை நாராயணனே வந்திருந்தால் அவன் திருக்கரங்களாலே மாண்டு போவதற்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு முதல் முதல் ராகவனை வீரராகவன் அப்படின்னு அழைத்தவன் ராவணன் தான். இங்கிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குமா திருவள்ளூர் இல்லையா, வீரராகவ பெருமாள் இருக்கா இல்லையா, அந்த வீரராகவ பெருமாளுக்கு ராகவன்றது அவருடைய திருநாமம். வீர தம் வந்தே ராகவம் வீரம் அப்படின்னு வீரராகவன் அப்படின்னு பெயரிட்டது யாருன்னா ராவணன் தான் பெயரிட்டான். அப்படிப்பட்ட நாராயணன் நாராயண இடத்துல நான் மாண்டு போவதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நல்லுபதேசங்களை பண்ணுவதற்கு ராட்சசிகளும் தயாராக இருக்கான். இதுவரைக்கும் பார்த்திருந்த ராட்சசிகள் கெடுதலை செய்தார்கள், இனிமேல் பார்க்கக்கூடிய இந்த ராட்சசிகள் தான் நல்லது செய்யும் அப்படின்னு முதல்ல நினைச்சுட்டு வந்தது. எப்படி அப்படின்னா முதல்ல வந்து கெடுதல் சொல்றவாள பின்னாடி சொல்லிட்டு நல்லோர்களை முதல்ல சொல்லலாம் தோணுச்சு. நல்லோர்களை பத்தி நமக்கு நன்னாவே தெரியும், ஏற்கனவே மயன் மகன் மந்தோதரி அப்படின்னு பூர்த்தியாவே பார்த்தோம். அதே மாதிரி நாம தானிய மாதிரி போன வருஷம் சுந்தரகாண்டத்திலையும் சொல்லிட்டோம். அப்புறம் திருஜட்டை என்பவரை பற்றி இன்னைக்கு நம்ம ஏதோ கொஞ்சம் பார்க்கணும். இந்த தானிய மாதிரி அப்படின்றவர் ராவணனுடைய இரண்டாவது மனைவி. ராவணனுக்கு ரெண்டு பசங்க, அதுவும் இந்த இந்திரஜித் அப்படின்ற ஒருத்தன் மேகநாதன் அவனுடைய பேர். இந்திரனையே ஜெயித்தபடினால இந்திரஜித் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி அக்ஷகுமாரன் அப்படின்னு ஒருத்தன், அவனை கொண்டுடுற ஒரே ஆறாக தான் அடைஞ்சான். அன்றைக்கும் பராக்கிரமசாலி அப்படின்னா சொல்லப்படுறது பாவ ஆஞ்சநேயர் ஒரு அடி அடிச்சு எடுத்து போயிட்டார். அப்போ அப்படியேப்பட்ட பராக்கிரமசாலி தான் அதுவே ஆஞ்சநேயரே சொல்ற சுந்தரகாண்டத்திலேயே வருது. நான் ஒண்ணுமே பண்ணல, நான் சும்மா கட்டினேன் அவன் செத்து போயிட்டான், அப்ப எப்பேற்பட்ட பராக்கிரம தாலியா இருப்பான், நீயே பார்த்துருவன். அதுவும் யுவராஜா, யுவராஜாவா இருக்கிறவன் அவனை சாதாரணமா இப்படி ரெண்டு கையை தட்டான். ஒருத்தன் ஜம்பு மாலின்னு ஒருத்தன், அவனை ஒண்ணுமே பண்ணல, நேர போய் ஒரு மரத்துல முட்டிக்க வச்சேன்னு அவன் போயிட்டான். நான் தான் அக்ஷகுமார், நான் தான் வந்தான் கிளம்பி, யுவராஜா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு யுவராஜா தான் வந்தான். அவனை ஒண்ணு சும்மா என்னப்பா பையனை பெற்று வச்சுக்கிறேன்னு கேட்கிறார் ராவண இடத்துல ஹனுமான். அந்த மாதிரி அவனை காலி பண்ணார். ஆனால் இந்திரஜித் இடத்திலே கட்டுப்பட்டார். ஏன் கட்டுப்பட்டார் அவருக்கு நன்னாவே தெரியும். இம்மாத்திரம் அவர் ஒண்ணுமே பண்ணாது அவருக்கு நல்லா தெரியும். ராவணனை பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம், ராவணனை பார்ப்பதற்கு இடமுட்டா வேற சந்தர்ப்பம் கிடையாது. தூதன் என்பவன் உள்ளே சென்று எடுத்து அடுத்து வந்த செய்தியை சொல்லணும், அது அவனுடைய கட்டாயம். அதை விட்டுட்டு போய் இங்கேன்னு பத்து பேரை கொண்டு வந்தா தூதனுடைய லட்சணம். கொண்டு போய் செய்தியை சொல்லணுமா இல்லையா? சந்தேகம்னா செய்தி, சந்தேகத்தை கொண்டு சேர்க்கணும், இதான் தூதனுடைய வேலை. சரி, கட்டுப்பட்டு கொண்டு போய் சேர்க்கணும். இதுல இதற்கு முன்னாடியே இந்த தானியமாலினி, அதாவது சீதை இடத்துல ராவணன் ரொம்ப டார்ச்சரா பண்றான். திருணமந்திரத்தை கிருத்வா பிரத்யுவாச்சிதாம் அருவம் என்ன பண்றா? திருணமந்திரத்தை கிருத்வா, ஒரு புல்லை பிடுங்கி எதிர போட்டுட்டு இவனிடத்துல நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றான். அப்ப ராவணன் எல்லாத்தையும் கேட்டுட்டு ராவணன் சில விஷயங்களை சொல்றான், அதற்கு பதில் சொல்றான் சீதை திருணமந்திரத்தை கிருத்வா அப்படின்னு. அது எல்லா பதிலையும் சொல்றான், இவன் கேட்கவே இல்லை. இவன் கேட்காம மறுபடியும் என்ன சொல்றான், அந்த ராட்சச கூட்டங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த ராட்சச கூட்டங்கள் இடத்துல இவன் ஒரு கட்டளை ஏறான், நாளை காத்தால இவன் ஒளி வழுக்கி வரல அப்படின்னா இவளை வந்து கொண்டுடுங்கோ அப்படின்னு சொல்றான். அப்ப தானியமாலினி ஓடி போய் கட்டிட்டு ராவன் இடத்துல சில விஷயங்களை சொல்றான். ராட்சச ஸ்திரீகள் நாங்க இருக்கும்போது ராட்சசேஸ்வரனா இருக்கக்கூடிய உனக்கு தகுதியா இருக்கக்கூடியவள் அவள் கிடையாது. ராட்சச ஸ்திரீகளா இருக்கக்கூடிய எங்களை விட்டுட்டு நீ வந்து அவளை ஆசைப்படுறேன்னா இது நியாயமா? அப்ப வா, நாம போகலாம். நான் இருக்கேன், தானியமாலினியா இருக்கக்கூடிய நான் இருக்கேன், மந்தோதரி இருக்கான், இன்னும் எத்தனையோ ராட்சசிகள் இருக்கான். இதை விட்டுட்டு ஒரு மானிட ஸ்திரீயா இருக்கக்கூடிய சீதை இடத்துல ஆசை வைப்பது தப்பு அப்படின்னு தானியமாலினி ராவணனுக்கு நல்ல உபதேசங்கள் பண்ணான். அதனால்தான் ஒரு மாசம் தான் கேப்ன்றான். ஒரு மாசத்துக்குள்ள நீ ஒத்துக்கல அப்படின்னா உன்னை நான் காலி பண்ணிடுவேன், ஒரு நாள் சமயம் கொடுத்தவன். தானியமாலினியுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒரு மாதம் சமயம் அளிக்கிறான் சீதைக்கு ராவணன். இதுக்கப்புறம்தான் தினமும் தாத்தர் பர்த்தாரம் பஜ ராவணம், ராவணனை கணவனாக ஏற்றுக்கொள் அப்படின்னு எல்லா ராட்சசிகளும் தொந்தரவு பண்றான். இது தானியமாலினுடைய விஷயம். இப்படி தினம் தினமும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாள் ஒரு நல்ல சொப்னத்தை ஒரு ராட்சசி பார்க்கிறார். சொப்னம் எல்லாருக்கும் வரும் இல்லையா? நல்லவனுக்கும் வரும், கெட்டவனுக்கும் வரும். நல்லது பண்ணா நல்லதா வரும், கெட்டது பண்ணா கெட்டதா வரும். சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. நம்ம இட்டத்தை சொப்பனம் காண முடியாது. சொப்பனம் வந்து பெருமாள் சிருஷ்டிக்கிறார். எப்படி ஜீவ தசையில ஜாக்கிரத தசையில பெருமாள் சிருஷ்டிக்கிறாரோ, ஜாக்கிரத தசைனா விழித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில எப்படி நிலையில சிருஷ்டி ஏற்படுறதோ, நாம நினைக்கிறதா நடக்கிறது நடக்கிறது. நாம முடிச்சுட்டு இருக்கும்போது நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நாம முடிவு பண்றது கிடையாது இல்லையா? அப்ப எல்லாமே நாம கூட தான் நினைச்சேன் 24ஆம் தேதி வரணும், அது வேற மாதிரி நடந்தது இல்லையா? நாம நினைக்கிறது கிடையாது. அப்போ பெருமாள் சங்கல்பம் எதுவோ அப்படிதான் நடக்கும். அதே மாதிரிதான் கனவும் சொப்பனமா இருக்கட்டும், அதுவும் பெருமாள் தான் சிருஷ்டிக்கல. எல்லாமே மாறுபட்டு நடக்கும் அப்படின்னா என்னிட்ட நீ நடக்கணும், நான் நல்ல சொப்பனமே பார்ப்பேன், கெட்ட சொப்பனம் பார்க்கவே மாட்டேன் இல்லையா? அப்படி இருக்கும்போது திருஜடைக்கு, திருஜடை என்று விபீஷணனுடைய பெண், இவ எப்படிப்பட்டவள் அப்படின்னா, உத்பபாத கதாபாணி சத்துர்பி சக ராட்சசைகி அப்படின்னு நான்கு ராட்சசர்களோட விபீஷணன் வானத்துல போயிட்டு இருக்கான். அப்ப யார் அந்த போராளை யாருன்னு கேட்கும்போது சுந்தரகாண்டத்துல திருஜடை சொல்றா, போறது எங்க அப்பா அப்படின்னு சொல்றான். அவர் ராமன் திருவடி வாரத்திலே சேருவதற்காக இவர் செல்கிறார். எங்க பெரியப்பா அவரை அடிச்சு தோத்துட்டார், அப்ப அவர் செல்லக்கூடிய காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் தாயார் கட்டாட்சமானது முதல்ல கிடைச்சிருது. அதனாலதான் ராமன் வேற வழியே இல்லாமல் விபீஷணனை ஏற்றுக்கொண்டான். இது தனிஷ்லோக வியாக்கியானம் பெரியவர்ச்சாமி சொல்ற. இப்ப இப்படி இருக்கும்பொழுது இந்த திருஜட்டை ஒரு நாள் நல்ல கனவு காண்கிறார். அந்த கனவுல என்ன வருதுன்னா, ஒரு குரங்கு வந்து நம்ம எல்லோரையும் அழிப்பதற்காக வருகிறது. அந்த குரங்கை தடுத்து நிறுத்தக்கூடியவர்களாக கூடியவராக இந்த சீதை என்றவன் இருக்கிறான். அலமேஷா பரித்ராத்தும் ராகவாத்து ராட்சசீகனகா. அலமேஷா பரித்ராத்தும், அலம் இவ போறோம், ஏஷா பரித்ராத்தும் யாரு? அஸ்மான் பரித்ராத்தும், நம்ம எல்லோரும் பரித்ராத்தும் ரட்சிப்பதற்காக ஏஷா அலம் இவள் போதும். யாரிடத்திலிருந்து நம்ம காப்பாற்றுவதற்கு இவள் போறோம் அப்படின்னா, ராகவாத்து ராட்சசீகனகா, ராகவனிடத்திலிருந்து ராட்சச கூட்டங்களை காப்பாற்றுவதற்கு இவள் ஒருவள் போல் ஒருத்தி போதும் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த திருஜெட்டியினால். அதை வச்சுதான் பட்டர் ரங்கராஜ ஸ்தோத்திரம் சொல்றார், மாதர் மைத்திரி ராட்சசி கணாதி, அதாவது ராமன் கோஷ்டியில் இருக்கக்கூடியவள் எல்லாரும் ராமனை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள், சீதையுடைய கோஷ்டியில் இருக்கிறவர்கள் யாரும் சீதையை விரும்பி ஏற்றுக்கொண்டவான்றது இல்லை. எத்தனையோ ராட்சச கூட்டம் இருந்தது, அதெல்லாம் சீதையை விரும்பியா ஏற்றுது. ஆனால் ஹனுமானிடத்துல இல்லையா சொல்லும் பொழுது யார் தான் தப்பு பண்ணல இல்லையா, நகச்சின் ஆபராத்தியம் பாப்பார்கானாம் மதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன நகஸ்தின் நாபரன் நாபனாக பாப்பார்கானாம் மதார்கானாம் இன்னும் ஏதோ ஒண்ணு மறந்து போச்சு, பிளவங்கமான்னு முடிய முதல்லை. பாப்பார்கானாம் மதார்கானாம் சுபார்கானாம் பிளவங்கமா, அதாவது பாப்பத்துக்கு அருகதை இருக்கிறவர்களாக இருக்கட்டும் இல்லை கொல்றத்துக்கு அருகதை உள்ளவர்களாக இருக்கட்டும், அதாவது இவன் பாப்பம் செய்தவன், இவன் கொல்லப்பட வேண்டியவன், இவன் புண்ணியம் செய்தவன், இப்படி யார் வேணாலும் இருக்கட்டும், பிளவங்கமா பிளவங்கமான குரங்கு நட்டம் ஏ குரங்கே இதுல யார் வேணா இருக்கட்டும், காரியம் கருணமாரியன அவள் இஷ்டத்துக்கு அவள் காரியம் பண்ணான்றது கிடையாது, இவன் கொல்லப்பட்டவன் கொல்லப்பட வேண்டியவன் அவனுடைய பாபத்தின் அடிப்படையில் அவன் ஏதோ தப்பு காரியம் பண்ணிட்டான், இவன் புண்ணியம் செய்தான் இவனுடைய புண்ணியத்தின் அடிப்படையில் இவன் புண்ணியம் பண்ணான். நான் தினமும் கோவிலுக்கு வர நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் கோவில் பக்கமே வரல பெருமாள் வாசல் இருந்தாலும் என் காலத்துக்கு அதை தாத்துறேன் நான் பாபம் பண்ணியிருக்கேன். அப்போ நகர்த்தின் நாபராஜதி யார் தான் லோகத்தில் தப்பு பண்ணல, எல்லோரும் லோகத்திலே தவறு செய்தவர்கள் தான், யார் எல்லாரும் ஒரு நாள் தவறு பண்ண தான் போறான். ராவணன் இத்தனை நாள் ராஜாவா இருந்தான், இந்த ராட்சச கூட்டம் என்ன வந்து பர்த்தாரம் பஜராவணன் டார்ச்சர் பண்ணிச்சு, இன்னைக்கு விபீஷணன் ராட்சச கூட்டத்துக்கு தலைவன் ஆயிட்டான், இதுக்கப்புறம் என்ன சோதனம் பண்ண போறது இந்த ராட்சச கூட்டங்கள் தான், அலமேஷா பரித்ராத்தும் ராகவாது ராட்சசீகனா அப்படின்னு இந்த திருஜடை அந்த சீதையை தொந்தரவு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய ராட்சசிகளிடத்துல எடுத்து சொல்லி சீதையை காப்பாற்றுவதாக இவள் இருக்கிறாள். மந்தோதரி தானியமாதினி இந்த திருஜட்டை இவள் எல்லோரும் நல்லோர்களாக ராட்சச கூட்டத்திலே இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் பார்த்தது தீயவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தாட்டகை சூர்பனகை சிம்மிக்க சுரசா அப்புறம் லங்கினி தீயவர் நல்லோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மந்தோதரி அது மாதிரி திருஜடை அதுக்கப்புறம் வந்து தானியமாலினி அப்படின்னு வந்து இப்படி இந்த ராமாயணத்தில் ராட்சசிகள் அப்படின்ற தலைப்புல இந்த உபன்யாசம் இதோட நிறைவடைகிறது. இந்த மாதிரியான ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெரியவாள் எல்லாருக்கும் என்னுடைய தன்யவாதங்களை தெரிவித்துக் கொண்டு கேட்டவாள் எல்லாருக்கும் பொறுமையா 9 மணி ஆயிடுச்சு, கேட்டவாள் எல்லாருக்கும் என்னுடைய தன்யவாதங்களை தெரிவித்துக் கொண்டு இதோட அமைக்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய் கவிதான சாரதி ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமஹா.